रामानुजदया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् कलयामि कलिध्वंसम् कविम् लोकदिवाकरम् यस्य गोपिः प्रकाशाभिराविध्यम् निहतम् तमः नन्दादीपकटप्रणर्तक महाकारुण्यरक्ताम्बक श्रीनारायण पुरुषोत्तमपति श्रीरत्नकूटादिपान् वैकुण्ठेश्वर माधवौ च कमलानाथम् च गोपीपतिम् नौमि एकादश नागपुर्यधिपतीन् सार्धम् कलिध्वंसिना वीक्षावने विजयकोटिविमानमध्ये वेदान्तम् रुक्यमपि नित्यमशेषदृश्यम् हृत्तापनासनसरस्तटपारिजातम् वीरराघवमहम् शरणम् प्रपद्ये இன்றைய தினம் உத்தமமான தை அமாவாசை திருநாள். இந்த தை அமாவாசையை நன்னாளானது பல இடங்கள்ல பலவிதமான விசேஷ உற்சவங்களாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த மாதிரி தொண்டையாட்டு திருப்பதிகளிலே ஒன்றான திரு எவ்வுள் என்று திருவங்கை ஆழ்வாராலேயே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திரு எவ்வுள் என்று திருமழிசை பிரானாலேயும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருவள்ளூர் திவ்யதேசத்திலே சயனித்துக் கொண்டோ சேவை சாதிப்பவனான கனகவள்ளி நாயிகா சமேத வைத்திய வீரராகவனுடைய திரு அவதார தினம் இன்று. தை அமாவாசை அன்னைக்குத்தான் வீக்ஷாரண்ய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வனத்திலே புண்ணியாவர்த்த கஷேத்திரத்தினுடைய நடுவிலே ஹிருத்தாபநாசினின்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியினுடைய கரையிலே சாலிகோத்திர மகர்ஷியினுடைய ஆசிரமமானது அமைந்திருந்தது. அந்த சாலிகோத்திர மகர்ஷியானவர் எம்பெருமானை நோக்கி தபஸ் பண்ணி கொண்டிருந்தவர். ஒரு வருஷ காலம் தபஸ் பண்ண வேண்டும் என்று சங்கல்பம் பண்ணிக்கொண்டு தபஸ் பூர்த்தியான சமயம் தை அமாவாசை சுபதினம். அன்னைக்கு அவர் சாப்பிட வேண்டும் என்பதற்காக மாவு பலகாரத்தை பண்ணி வைத்துக் கொண்டு யாரானும் அதிதி விருந்தாளி வராளா அவளுக்கு சமர்ப்பிச்சுட்டோ அவ ஷாட்டா விட்டு தான் சாப்பிடலான்னு காத்துருந்தார். அப்போ பெருமாள் ஒரு வயசான விருத்த பிராமணனாக அந்த சாலிகோத்திர மகர்ஷியனுடைய ஆசிரமத்திற்கு வந்து ரிஷி எனக்கு பசிக்கிறது அப்படின்னு கேட்கவே அவர் பாகம் பண்ணி வைத்திருந்த அரிசி மாவு வெல்லம் ஏலக்காய் பொடி தேன் இதெல்லாம் கலந்த அந்த மாவு பலகாரத்தை பிராமணனாக வந்த அந்த பெருமாளிடத்திலே கொடுக்க அவரும் வாங்கி சாப்பிட்டு பசிக்கிறது போறல அப்படின்னு கேட்டா இன்னொரு பாகம் கொடுத்தா அதையும் வாங்கி சாப்பிட்டு இப்படி நாலு முறை எனக்கு பசிக்கிறது போறல இன்னும் வேணும் வேணும் அப்படின்னு பெருமாள் கேட்டு ரிஷியினிடத்திலே ரிஷி என்ன பண்ணி வச்சிருந்தாரோ அது மொத்தத்தையும் வாங்கி இவர் சாப்பிட்டுட்டார். இப்போ சாலிகோத்திர மகர்ஷியானவர் சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை. சரி, பகவத் சங்கல்பம் அதுதான் போல் இருக்கு. நாம நாலு பாகம் பண்ணி வைத்தோம், அதிதிகளுக்கு போட்டு நாம சாப்பிடலான்னுட்டோம், அது கிடைக்காம போயிடுத்து, வந்ததெல்லாம் அதிதியே சாப்பிட்டார், அதனால இன்னும் ஒரு வருஷ காலம் தபஸ் பண்ணலான்னுட்டு திரும்ப ஒரு வருஷ காலம் தொடர்ந்து தபஸ் பண்றார் சாலிகோத்திர மகர்ஷி. அடுத்த வருஷம் அதே நாள் தை அமாவாசை அன்னைக்கு அதே விருத்த பிராமணராக வயசான முதியவராக வயது முதிர்ந்த அந்தனராக பெருமாள் அப்படி தடியை ஊனிண்டு வரார். ஒரு வருஷம் ஆயிட்டதுனால இன்னும் ஒரு வயசு ஆயிடுத்த பெருமாளுக்கு திருமேனியில ரொம்ப அசத்தம் வந்துடுத்து, ஆரோக்கியம் குறவா இருக்கிறாப்புல தெரியறது உடம்புல, அந்த மாதிரி தள்ளாடிண்டு வரார். அதே மாதிரி சாலிகோத்திர மகர்ஷி ஒரு வருஷம் தபஸ் முடிந்து கண் விழித்து அந்த மாவு பலகாரத்தை பண்ணி வைக்கிறார். பெருமாளுக்கு கண்டரோல பண்ணிட்டோ அதித்தின்னு சொல்லக்கூடிய விருந்தாளி யாரான வந்தா அவளுக்கு போட்டுட்டு சாப்பிடலான்னு அதே போல எதிர்பார்த்து வாசல்ல வந்து நின்ற போது போன வருஷம் வந்த அதே பெரியவர் சாமியினேக்கு பசிக்கிறது அப்படின்னா உள்ள வாங்குவோன்னு அவரை கூட்டு உபச்சாரம் பண்ணி அவருக்கு அவருடைய பாகத்தை இலையிலே சாதிக்க அந்த அரிசிமாவு பிரசாதத்தை பெருமாள் வாங்கி சாப்பிட்டுட்டோ திரும்பவும் திரும்பவும் பசிக்கிறதுன்னு சொல்லவே பழையபடியே நாலு பாகமும் தீர்ந்து போய் இப்பவும் சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை. சரி, இந்த வருஷமும் நாம சாப்பிடணும்னு பெருமாளுடைய சங்கல்பம் இல்லை போல் இருக்கிறது, திரும்பவும் தபச தொடரலான்னு சாலிகோத்திர மகர்ஷியானவர் நினைக்கிற போது இந்த வயசான பிராமணர் வடிவிலே வந்த பெருமாள் வாயை திறந்து கேட்கிறார், சுவாமி எனக்கு வயசு ரொம்ப ஆயிடுத்து, உடம்புல ரொம்ப ஆரோக்கியம் குறவா இருக்கு, அசக்தமா இருக்கு, போன முறை வந்தேன், கொடுத்தீங்க, சாட்டேன், உடனே கிளம்பிட்டேன், இந்த மாதிரி என்னால இந்த வருஷம் கிளம்ப முடியாது, கொஞ்ச நேரம் படுத்துண்டா தேவையில்லைன்னு இருக்கு, எங்கேயானு நான் படுத்துக்கணும், கொஞ்சம் தங்கிட்டு போலாமா அப்படின்னு கேட்க, சரி உள்ள போய் படுத்துக்கோங்கோ அப்படின்னு விட்டு சாலிகோத்திர மகரிஷி சொல்றார். எவ் உள் அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். உள் அப்படின்னா அறை, ரூம் அர்த்தம், எந்த ரூம்ல படுத்துக்கிறது அப்படின்னு கேட்கறதுக்காக பெருமாள் எவ் உள், எவ் உள் கிடப்பது, எங்க படுத்துக் கொள்வது அப்படின்னு கேட்கிறார். கேட்டா இங்க படுத்துக்கோங்கன்னு ஒரு இடத்த காட்டுறார். காட்டினா அங்க பெருமாள் சயனிச்சுண்டார். அப்படி எவ் உள் என்று கேட்டு சயனித்துக் கொண்டு சேவசாதிக்கிற ஸ்தலமான அப்படின்னாலே எவ் உள் அப்படின்னு அந்த ஊருக்கு பெயர் திரு எவ் உள், திரு எவ் உள் ஊர், அதுதான் திருவள்ளூர்னு வந்துடுது. சரி, இந்த வயசான பெரியவர் போய் படுத்துட்டாரே, அவருக்கு ஏதானும் சௌகரியம் வேணுமா, ஏதானும் வேணுமான்னு கேட்கலாம் அப்படின்னு இந்த சாலிகோத்திர மகரிஷி ஆசிரமத்துக்குள்ள போய் பார்த்தா, அங்க திண்ண போல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சயனித்துக் கொண்டிருந்தவர் திடீர்னு பெருமாளா சேவை சாதிக்கிறார். வயசான பிராமணரா படுத்துட்டிருந்தார், திடீர்னு பார்த்தா பெருமாளா சேவை சாதிக்கிறார். சாலிகோத்திர மகரிஷிக்கு அத்தனை சந்தோஷம். ஒரு வருஷ காலம் தொடர்ந்து தபஸ் பண்ணின போது ஒரு வருஷத்தினுடைய முடிவிலேயே பெருமாள் வந்திருக்கார், நாம தான் வந்தவர்னு பெருமாள்னு தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம். ஆகையினாலே அடுத்த வருஷமும் நம்ம மேல கருணை கொண்டு பெருமாள் வந்திருக்கார். ஆகையினாலே அந்த எம்பெருமானே நம்முடைய ஆசிரமம் தேடி வந்து நம் கையாலே சாப்பிட்டு நம்ம ஆசிரமத்துல சயனித்துக் கொண்டிருப்பதுன்றது நமக்கு மகாபாகியம் அப்படின்னுட்டு புலகாங்கிதமாக தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்தி பெருமாளிடத்திலே ஆச்சரியமாக சந்தோஷப்படுறார். சுவாமி, என்னுடைய தபஸுக்கும் மெச்சி எனக்கு சேவை கொடுக்கறதுக்காக வந்தீங்கோ, ரொம்ப சந்தோஷம்னு பிரார்த்திக்க, உமக்கு என்ன வர வேணும் கேளுங்கோ அப்படின்னா, ஒண்ணுமில்லை, உங்களை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீர் எப்படி எனக்கு வயது முதிர்ந்த கோலத்திலே இங்க வந்து சேவை சாதித்தீரோ அது போலவே இங்கு எப்போதும் எழுந்தருளி இருந்து எல்லோருக்கும் சேவை சாதிக்கணும், இங்கே அர்ச்சாவதாரமா விக்கிரகமா காலா காலத்துக்கும் பெருமாள் சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திக்கவே அப்படியே பண்றேன்னு பெருமாள் வரம் கொடுத்து, வேற ஏதாவது வரம் வேணுமா அப்படின்னு கேட்டா, தேவரீர் அவதாரம் பண்ணின இந்த தையமாவாசை தேவரீருடைய அவதார உற்சவமானபடியினாலே இன்னைக்கு இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து இந்த ஹிருத்தாபனாசினின்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்திலே தீர்த்தமாடி யாரெல்லாம் உங்களை சேவிக்கிறாளோ அவளுக்கு என்னென்ன குறைகள் எல்லாம் உண்டோ அந்த குறைகள் எல்லாம் நீங்க போக்க வேணும், பிரதானமா அவளுடைய சரீரத்திலே இருக்கக்கூடியதான நோய்களை எல்லாம் போக்க வேணும், அவளுடைய ஆத்ம நோயான சம்சாரத்தை ஒழிக்க வேணும், யாருக்கு என்ன வேணும்னு பிரார்த்திச்சுக்கிறாளோ அதையெல்லாம் கூட நீங்க நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னுட்டு பெருமாளிடத்திலே ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு ஒரு வரத்தை கேட்க, பெருமாளும் கை கூப்பி வணங்கி பணிந்த சாலிகோத்திர மகரிஷியினுடைய தலையிலே கையை வைத்து பிரமாணம் பண்ணி கொடுப்பது போல சயனித்துக் கொண்டிருக்கிறார். பெருமாளுக்கு ரெண்டு திருக்கரங்கள், இடது திருக்கரத்தாலே தன்னுடைய தொப்புள்னு சொல்லக்கூடிய நாபியிலிருந்து வரக்கூடிய தாமரை மீது அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான்முகன் சதுர்முகனான பிரம்மாவுக்கு வேதோபதேசம் பண்ணிட்டு இருக்கார் பெருமாள். வலது திருக்கையை சாலிகோத்திர மகரிஷி அமர்ந்து கொண்டு கையை கூப்பி கொண்டிருக்கிறார், அவருடைய தலைமையில வச்சு பெருமாள் பிரமாணம் பண்ணி கொடுக்கிறார். உங்களுடைய பிரார்த்தனைக்கேற்ப நான் இந்த ஸ்தலத்திலேயே எப்போதும் எழுந்தருளியிருந்து வைத்திய வீரராகவனாக சேவை சாதித்து எல்லோருடைய நோய்களையும் தீர்த்து எல்லோருடைய சம்சாரத்தையும் நீக்கி எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுவேன் என்று பெருமாள் அவருக்கு பிரமாணம் பண்ணி கொடுப்பதான சேவை. பெருமாள் அங்கே புஜங்க சயனத்திலே ஆதிசேஷன் பேரில் படுத்துருக்கார். பெருமாளுடைய வலது கை ஓரமா அந்த திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய பாம்பு படுக்கை இருக்கிறது, அதை ஒட்டினா போல சாலிகோத்திர மகரிஷி அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தலையில தான் பெருமாள் கையை வச்சுருக்கார். அதுல பெருமாளுடைய மணிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய பாகத்திலே ஒரு தண்டம், ஒரு கொம்பு நின்று இருக்கும், அப்படியே ஒரு வாக்கிங் ஸ்டிக் மேல கையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறாப்புல பெருமாள் சயனிச்சுட்டு இருப்பார். அந்த தண்டம் தான் பெருமாள் வயசான முதியவரா கையில ஊனிந்து வந்த தண்டம். அப்படி ஆச்சரியமா பெரிய திருமேனியா, என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை அப்படின்னு திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணினது போல ஆச்சரியமா பெரிய மலை போல நீண்டு நெடிய திருமேனியாக பெருமாள் ஆச்சரியமா படுத்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஒரு காட்சி. பெருமாளுக்கு எவ்வுள் கிடந்தான், எந்த உள்ள படுத்துக்கிறதுன்னு கேட்டு படுத்துண்டபடியினாலே எவ்வுள் கிடந்தான்னு திருநாமம். அது அப்படியே சம்ஸ்கிருதத்திலே கிங் குருஹேஷன் அப்படின்னு சொல்றோம். கிம் அப்படின்னா எந்த, குருகம் அப்படின்னா உள், கிம் குருகம் அப்படின்னா எவ்வுள்னு அர்த்தம், ஈஷன் அப்படின்னா எம்பெருமான், கிங்குருஹேஷன் அப்படின்னா எவ்வுள் கிடந்தநாதன் அப்படின்னு அர்த்தம். அந்த கிங்குருஹேஷன் என்கிற பெயரிலே எம்பெருமானுக்கு கிங்குருஹேஷ சுப்பிரபாதம்னு ஒரு தனியா சுப்பிரபாதமே உண்டு. திருவள்ளூர்ல தினம் எம்பெருமானுக்கு பாடப்படக்கூடிய சுப்பிரபாதம் அந்த கிங்குருஹேஷ சுப்பிரபாதம் தான். அது போக கிங்குருஹேஷ ஸ்துதி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரமும் கூட அந்த எம்பெருமான் விஷயமாக உண்டு. திருமிழிசை பிரான் நாகத்தனை குடந்தை வெக்கா திருஎவ்வுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதினடுமால் அணைப்பார் கருத்தனாவான் என்று ஒரு பாசுரத்திலே 6 திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணிய போது மத்த ஊரையெல்லாம் வெறும் பேரை மாத்திரம் சொல்லிட்டு இந்த ஊர் பேரை மாத்திரம் திருன்னு அடைமொழி சேர்த்து திரு எவ்வுள் அப்படின்னு கொண்டாடி இருக்கிறார். அதனாலே இந்த எம்பெருமானிடத்திலே ஆழ்வாருக்கு இருந்த அளவுக்கு அதிகமான ஈடுபாடு தெரியும். திருமழிசை பிரான் அவதாரம் பண்ணியது திருமழிசைன்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலே. அவருடைய அவதார ஸ்தலத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய திவ்யதேசம் இந்த திருவள்ளூர். அதனாலே தன்னுடைய பெருமாளிடத்திலே ஆழ்வாருக்கு அதிகமான ஈடுபாடானபடியினாலே அவரை விசேஷித்து அபிமானத்தோட திரு எவ்வுள் என்று ஆழ்வார் கொண்டாடினார் அப்படின்னு அனுபவிக்கலாம். இப்படி திருமழிசை பிரானே ஒரு பாசுரத்தாலேயும், பெரிய திருமொழியிலே திருமங்கை ஆழ்வாராலே எவ்வுள் கிடந்தானே எவ்வுள் கிடந்தானே என்று முடியும்படியாக 10 பாசுரங்கள், காசையாடை மூடியோடி காதல் செய்தான் அவனோர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் வேயன் அண்ண தோள்மடவார் வெண்ணையுண்டான் இவனென்று ஏசன் என்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னுட்டு 10 பாசுரங்களாலே எவ்வுள் கிடந்தான் என்று மங்களாசாசனம் பண்ணப்பட்ட எம்பெருமான். அதே திருமங்கை ஆழ்வார் மடல் ஊறுகிற போது என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை கண்ணி மதில் சூழ் கணமங்கை கற்பகத்தை என்று திருவள்ளூரிலே பெரிய மலை போல சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான் எவ்வுள் கிடந்தான் என்பதாக அங்கும் ஒரு வரியாலே அனுபவிக்கிறார். இப்படி 21 பாசுரங்களாலே 12 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஆச்சரியமான திவ்யதேசம். உற்சவர் 4 திருக்கரங்களோட கூட மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்திக் கொண்டு வலது திருக்கரத்தை அபயம் அளிப்பது போல அபயஹஸ்தமாக வைத்துக் கொண்டு இடது திருக்கரத்தாலே அடியவர்களை காப்பதாகிற கதையை ஏந்திக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய அதி அழகான சுந்தரமான மூர்த்தி வைத்திய வீரராகவன் உற்சவர் உபயநாச்சிமாரோட சேவை சாதிக்கிறார். தாயாருக்கு கனகவள்ளி தாயார் வசுமதியின் திருநாமம். ரொம்ப ஆச்சரியமான பிரார்த்தனை ஸ்தலம். யாருக்கு எந்த கஷ்டம்னு இந்த எம்பெருமானிடத்திலே போய் பிரார்த்திச்சென்றாலும் அது நடக்கிறது. முக்கியமா நிறைய பக்தர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாகவதோத்தமர்கள் பிரதி அமாவாசை அன்னைக்கு போய் பெருமாளை சேவிக்கிறதுன்னு ஒரு விரதமா வச்சுட்டு இருக்கா. அப்படி பல பேர் அமாவாசை அன்னைக்கு பெருமாளை போய் சேவித்து நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாத ஆளுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, குழந்தை ரொம்ப வருஷமா இல்லாத வாழ்க்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு. இது இப்ப இல்ல, காலங்காலமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். நம்முடைய தேசிக சம்பிரதாயத்திலே எத்தனையோ ஆச்சாரிய புருஷர்களுக்கு வீரராகவாச்சாரியர்னு திருநாமம் இருக்கும். வீரராகவாச்சாரியர் வீரராகவ மகாதேசிகன் எல்லாம் பேர் இருக்கும். அவள்லாம் அவளுடைய பெத்தவா ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருந்து இந்த எம்பெருமானை வந்து அடிக்கடி சேவித்து அவருடைய அனுகிரகத்தினாலே பிறந்த குழந்தையானபடியினாலே வீரராகவாச்சாரியர் வீரராகவன் பெயர் வச்சிருப்பா குழந்தைக்கு. உதாரணம் சொல்லணும்னா கொத்திமங்கலம் வீரராகவாச்சாரிய சுவாமின்னுட்டு பெரிய மகாத்மா, ஸ்ரீமுஷ்ணம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி வம்சத்தை சேர்ந்த சுவாமி. அவர் இங்க வந்து பிரார்த்திச்சுட்டுதான் பிறந்தாரான் அப்படின்னாலே அவருக்கு வீரராகவன் பெத்தவா பெயரிட்டு அவர் கொத்திமங்கலம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி வீரராகவாரிய மகாதேசிகன் என்று உலகம் போற்றக்கூடிய ஆச்சாரியராக இருந்தார். 4000 திவ்ய பிரபந்தத்திற்கும் வியாக்கியானம் பண்ணிய அபிநவ தேசிகனான உத்தமூர் சுவாமியும் அப்படிதான். அவருடைய பெத்தவா இந்த எம்பெருமான வந்து பிரார்த்திச்சென்று இவன் அனுகிரகத்தினாலே குழந்தை பிறந்தபடினாலே குழந்தைக்கு வீரராகவன் என்று பெயரிட்டு உத்தமூர் சுவாமி பின்னால உலகம் போற்றக்கூடிய உத்தம ஆச்சாரியராக உத்தமூர் வீரராகவாச்சாரிய சுவாமியாக எழுந்துள்ளிருந்தார். இப்படி எத்தனையோ ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணுவதற்கு, எத்தனையோ பேர் பிறப்பதற்கு, எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆவதற்கு காரணமாக இருந்த எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய வசந்த அவதார தினம் இன்று. இன்னைக்கு மத்த அமாவாசை நாள காட்டிலும் திருவள்ளூர்ல அதிகமான கூட்டம் இருக்கும். எல்லோரும் எம்பெருமானுடைய அவதார உற்சவம் என்பதனாலே இன்னைக்கு எம்பெருமானை எப்படியாவது சேவித்து விட வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு காத்துன்றிருந்து மூலவரையும் உற்சவரையுமோ இல்ல யாரான ஒருத்தரையான சேவிக்கணும்னு சேவிப்பா. இப்ப பிரம்மோற்சவமும் நடந்துட்டு இருக்கிறபடினாலே இன்னைக்கு 6 நாள் சாயங்காலம் காரத்தால நடக்க வேண்டிய வேணுகோபாலன் திருக்கோலம் சூர்ணாபிஷேகம், ராத்திரி நடக்க வேண்டிய யான வாகனம் ரெண்டும் உண்டு. இப்படி எம்பெருமானுடைய பிரம்மோற்சவம் என்ன, தையமாவாசை எம்பெருமான் அவதாரம் பண்ணின நாளான அப்படினாலே மூலவருடைய சேவை என்ன, ருத்தாபநாசினி தீர்த்த ஸ்நானம் என்ன, விசேஷமா இன்னைக்கு தையமாவாசையானபடியினாலே பெருமாள் உற்சவர் ரத்னாங்கி சாத்திப்பர். பெருமாள் ரத்னாங்கி சாத்திக்கிறதுன்றது வருஷத்துல சில நாள்கள் மட்டும்தான். அவருடைய அவதாரமானபடியினாலே தை அமாவாசைக்கு ரத்னாங்கி சாத்திப்பர் பெருமாள். கண்ணாடி அறையில ரத்னாங்கி சாத்தின் இருப்பார். அந்த படத்தையும் அடியன் குரூப்ல ஷேர் பண்றேன், சேவிச்சுக்கலாம். அது போக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் ரத்னாங்கி சாத்திப்பர். அதுவும் போக பிரம்மோற்சவம், 2 பிரம்மோற்சவம், தை மாசம் 10 நாள் சித்திர மாசம் 10 நாள். அதுல 9 நாள் ராத்திரி பெரிய திருமொழி சாத்துமறைன்னு நடக்கும். அந்த சமயத்திலும் பெருமாள் ஆச்சரியமா ரத்னாங்கி சாத்திப்பர். அப்படி வருஷத்துல 4 நாள் மட்டுமே பெருமாள் சாத்திக்கக்கூடிய ரத்னாங்கி சேவை இன்னைக்கும் பிராப்தமாகும் நமக்கு. நேர போய் சேவிக்க முடிந்தவாளுக்கு பிராப்தம், முடியாத நம்ம போல இருக்கிறவாளுக்கு போன்ல சேவிக்க பிராப்தமாறு படத்தை ஷேர் பண்றது. அப்படி ஆச்சரியமான எம்பெருமானுடைய அவதார உற்சவம் என்று. அதனால் அந்த எம்பெருமானை நினைத்துக் கொண்டு கனகவள்ளி தாயாரை திருவடி தொழுது வைத்திய வீரராகவனை திருவடி தொழுவதும் நம்முடைய பிராப்தமாக இருக்கிறபடினாலே அந்த எம்பெருமான் விஷயமா ஒரு 10 நிமிஷம் விஜாபித்து ஜென்ம சாஃபல்யம் தேடிக்கொள்ளும்படியாக வைத்தது. அதுபோக இந்த தை அமாவாசையிலே பிரசித்தமாக நம்முடைய சம்பிரதாயத்திலே கொண்டாடப்படுகிற ஒரு உற்சவம் அப்படின்னு பார்த்தால் திருநாங்கூர் 11 கருட சேவை உற்சவம். திருநாங்கூர் 11 கருட சேவைன்னு சொல்லக்கூடிய உற்சவமானது ஒரு 130 வருஷங்களா நடந்துருக்கக்கூடிய உற்சவம். இந்த வருஷம் நடக்க இருக்கிற உற்சவம் 131வது உற்சவம். 2025 தை மாசம் அமாவாசையை ஒட்டி நடக்கக்கூடியதான திருநாங்கூர் 11 கருட சேவை உற்சவம் இது 131வது வருஷம் உற்சவம். இந்த உற்சவத்தை ஏற்படுத்தி வைத்த சுவாமி, அந்த சுவாமிக்கு திருச்சித்திரகூடம் விஞ்சமூர் ஸ்ரீ உவே ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமின்னு திருநாமம். அவர் ஒரு தென்னாச்சாரிய சுவாமி. அந்த சுவாமியை லௌகிகமா இன்ஸ்பெக்டர் சாமி ஐயங்கார் அப்படின்னு சொல்லுவாளாம். அந்த சுவாமி திருநெல்வேலி மாவட்டத்திலே இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்ற போஸ்ட்ல இருந்த பெரிய மகாத்மா. லௌகிகத்திலே பெரிய பதவியில் இருந்தது மட்டும் இல்லாமல் வைதிகத்திலும் உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ ரத்னமாக திகழ்ந்த சுவாமி. அவர் திருநெல்வேலியிலே இந்த பதவியில காரியம் பண்ணிட்டு இருக்கிற போது ஆழ்வார் திருநகரிலே நடக்கக்கூடிய நவ திருப்பதி எம்பெருமான்களுடைய கருட சேவையை சேவிக்கணும்ன்றதுக்காக போயிருக்கார் சுவாமி. போய் அங்க நடக்கக்கூடிய கருட சேவை நவ திருப்பதிகள்ல இருந்து எம்பெருமான்கள் ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருள்றது, ஆழ்வார் அவளை எல்லாம் மங்களாசாசனம் பண்றது, அவள்லாம் ஆழ்வார் ஆசீர்வாதம் பண்றது, கடைசியா அவாவா ஊருக்கு போய் சேர்றது, ஆழ்வார் அவளை எல்லாம் வழி அனுப்புறது, இதையெல்லாம் அந்த சுவாமி மனமுருக கண்ணீர் மல்க நின்று அனுபவித்திருக்கிறார். அப்படி அனுபவித்த போது அவருக்கு மனசிலே ஒரு ஆசை, இதே போல திருமங்கை ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட 11 திருப்பதி எம்பெருமான்கள், திருநாங்கூர் 11 திவ்யதேசத்து எம்பெருமான்களுக்கும் கூட நாம கருட சேவை உற்சவம் பண்ணினா என்ன, இங்க நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்றது போல அங்க திருமங்கை ஆழ்வாரும் குமுதவள்ளி நாச்சியாரும் மங்களாசாசனம் பண்ணா என்ன அப்படின்னு அந்த சுவாமிக்கு மனசிலே ஒரு ஆசை. அதை எம்பெருமான் இந்த சுவாமியின் மூலமாக விசேஷமாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அவனுடைய சங்கல்பம்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா பெருமாளுக்கு சத்திய சங்கல்பம்னு திருநாமம். எதை நினைக்கிறானோ அதை நிறைவேற்றிப்பான் பெருமாள். நாம நிறைய நினைப்போம், முடியறதோ முடியலையோ அது நம்ம கையில இல்ல, நினைக்கிறது மட்டும்தான் நாம. 100 நினைச்சா 1 நினைக்கிறதே பெரிய விஷயம் நமக்கு எல்லாம். ஆனா எம்பெருமான் என்னென்ன நினைக்கிறானோ எத்தனை நினைக்கிறானோ அது மொத்தம் நடக்கும் எம்பெருமானுக்கு மட்டும். அதனாலே அவனுடைய சங்கல்பம் அவனுடைய எண்ணம் அவனுடைய நினைவு என்பது சத்தியமானது, பொய்க்காது என்றுமே. இப்படி பரம பாகவதோத்தமரான இந்த சுவாமியினுடைய மனசிலே எம்பெருமான் தோன்ற செய்தான், அது அவனுடைய சங்கல்பமாக ஆனது. எதனாலே சத்திய சங்கல்பம்னு சொன்னேன் அடியா, அந்த சுவாமி ஆசைப்பட்டு ஏற்படுத்தின உற்சவம் அவர் எப்பயோ பரமபதிச்சுட்டார். இப்ப 130 வருஷங்கள் பூர்த்தி அடைந்து 131வது வருஷமும் அன்னைக்கு அந்த சுவாமி ஏற்படுத்தி வைத்ததை விட வருஷா வருஷம் இன்னும் சிறப்பா இன்னும் நிறைய பக்தர்கள் பாகவதர்கள் வந்து சேவிக்கும்படியா இன்னும் பெரிய லெவல்ல இந்த உற்சவம் நடக்கிறது அப்படின்னா அது அந்த சுவாமியினுடைய ஒரு திருடமான எம்பெருமான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடியில் இருக்கக்கூடிய பக்தி, அவருடைய திருவடி பலம், அவரை கருவியாக கொண்டு சங்கல்பித்துக் கொண்ட பெருமாள் பிராட்டி திருமங்கை ஆழ்வார் குமுதவள்ளி நாச்சியாருடைய திருவுள்ளம் என்றுதான் சொல்ல வேணும். இந்த 11 கருட சேவை உற்சவத்தினுடைய சிறப்பை பார்க்கலாம். அதாவது இந்த 130 வருஷங்களா 11 கருட சேவைன்னு சொல்லக்கூடிய உற்சவம், அதுக்கு முன்னால பல வருஷமா மஞ்சள் குழி உற்சவம் என்று நடந்து வந்த உற்சவம். மஞ்சள் குழி உற்சவம்னு பெயர், மஞ்சள் குழி உற்சவம் மஞ்சள் குழி உற்சவம்னு சொல்லுவா. கடந்த 130 வருஷமா அந்த மஞ்சள் குழி உற்சவத்தோட சேர்த்து 11 கருட சேவை உற்சவம் சேர்ந்து நடக்கிறது. ஒரு காலத்திலே அதாவது 130 வருஷத்துக்கு முன்னாலே இந்த 11 கருட சேவை இல்லை. திருவங்கையாழ்வார் காலத்துக்கு முன்னாலே மஞ்சள் குழி உற்சவமும் கூட கிடையாது. திருமங்கையாழ்வார் காலத்திற்கு பிறகு மஞ்சள் குழி உற்சவம் ஏற்பட்டு 130 வருஷங்களுக்கு முன்னாலே 11 கருட சேவை உற்சவம் ஏற்பட்டு இது ரெண்டும் சேர்ந்து தொடர்ந்து 3 நாள் 3 இரவு 3 பகல் கண்டினியூஸா நடக்கக்கூடியதான ஆச்சரியமான அற்புதமான உற்சவம். ஒரு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் வாழ்நாளில் ஒரு முறையான அனுபவிக்க வேண்டிய உற்சவம். எப்படி இந்த உற்சவம் ஏற்பட்டது, ஆதி காலத்திலிருந்து நடந்துருக்கிறது மஞ்சள் குழி உற்சவமானபடியினாலே அதை முதல்ல சொல்லிட்டு அதன் பிறகு இந்த 11 கருட சேவையை அனுபவிக்கலாம். திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கத்திலே பெரிய பெருமாளுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணினார். அவர் வாழ்ந்த காலத்திலே மண்டபம் கட்டினார், மதில் கட்டினார், கோபுரம் கட்டினார், எத்தனையோ கைங்கரியங்கள் பண்ணார். அப்படி பெரிய பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி கொண்டு அவருக்கு நிறைய பாசுரங்கள் பண்ணிண்டு பாசுரங்களாலே பெருமாளை பாடி மகிழ்வித்துக் கொண்டு நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வர காத்தால ஒரு மாசம் ஒரு வருஷம் கார்த்திகையிலே கார்த்திகை நாள் திருக்கார்த்திகை அன்னைக்கு ஆழ்வாருடைய அவதார உற்சவம் அன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி ஸ்ரீ வைஷ்ணவர்களான நாம் எல்லாம் திருக்கார்த்திகை கொண்டாடக்கூடிய தீப உற்சவம் அன்னைக்கு கார்த்திகை மாசம் கிருத்திகா நட்சத்திரமானபடியினாலே ஆழ்வாருடைய திருநட்சத்திரமும் கூட அன்னைக்கு. அப்போ திருக்கார்த்திகை அன்னைக்கு பெருமாள் நம்பெருமாள் கதிர் அலங்காரம் கதிர் பச்சை அலங்காரம்னு சொல்லக்கூடிய ஒரு அலங்காரத்திலே உபயநாச்சிமார் இல்லாம பெருமாள் மட்டும் ஆச்சரியமா எழுந்திருள்வர். நிறைய மூலிகை கதிர்களை எல்லாம் வைத்து ஒரு பிரப போல ஒரு பிளவர் டெக்கரேஷன் போல பண்ணி அதுக்கு நடுவுல பெருமாள் சேவை சாதிப்பர். அவர் கர்ப்ப கிரகத்திலேருந்து வெளியில வந்து கோவில் வாசல்ல ஆரியவடால் வாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான இடத்திலே ஆழ்வாருக்கு சேவை கொடுத்து அதற்கும் வெளியிலே ஆஞ்சநேயர் சன்னதிக்கு கிட்ட இருக்கிற இடத்துல சொக்கப்பனையை ஏத்தி வச்சிருப்பா. அந்த சொக்கப்பனையை ஏத்திட்டு அப்படியே சக்கரத்தாழ்வார் சன்னதி வழியா தோட்டத்துக்குள்ளே புகுந்து ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதி முன்னாலே வந்து பக்தர்களுக்கு எல்லாம் சேவை கொடுத்து அப்படியே மணல் வழி வழியா திரும்பவும் சுற்றிண்டு ராமானுஜர் சன்னதியெல்லாம் தாண்டி வந்து திரும்பவும் உள்ள போகக்கூடியதான ஒரு ஆச்சரியமான உற்சவம் அது. அப்படி அவர் போனேரானா அன்னைக்கு ஒரு நாள் திருமங்கை ஆழ்வாருக்காக எம்பெருமான் கைத்தலத்திலே சேவை சாதிக்கிறார். நம்பெருமாளுடைய திரு கைத்தல சேவை ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாளுடைய கைத்தல சேவைன்னா வருஷத்துக்கு ரெண்டு நாள், ஒன்னு திருமங்கை ஆழ்வாருக்காக திரு கார்த்திகை அன்னைக்கு ராத்திரி பெருமாள் கர்ப்ப கிரகத்துக்கு எழுந்தருளுகிற போது ஒரு கைத்தல சேவை சுமார் 10-10.5 மணி ஆகும். இன்னொன்னு அத்தியனோற்சவத்திலே ராப்பத்திலே தங்குளும் பகலும் பாசுரம் வர அன்னைக்கு அன்னைக்கு நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியாக நம்பெருமாளை அனுபவித்த பாசுரம். நம்மாழ்வார் தன்னை பராங்குஷ நாயகியாக பாவித்துக் கொண்டுதான் தங்குளும் பகலும்னு சொல்லக்கூடிய 10 பாசுரங்களை ரங்கநாதன் மேல பாடினர். ஆகையினாலே அன்னைக்கு ஆழ்வார் பராங்குஷ நாயகியா நாச்சியார் திருக்கோலத்திலே வருவர். அவளுக்கு சேவை சாதிப்பதற்காக நம்பெருமாள் அன்னைக்கும் கைத்தலத்துல வருவார். இந்த கைத்தல சேவை ஆயிரங்கால் மண்டபத்துல நடக்கும். திருக்கார்த்திகை அன்னைக்கு நடக்கக்கூடிய கைத்தல சேவை கோவிலுக்குள்ள நடக்கிறதுனால இடம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால குறைஞ்ச பேர் தான் சேவிப்பா. அத்தியனோற்சவத்துல நடக்கக்கூடிய பராங்குஷ நாயகிக்கு தரக்கூடிய கைத்தல சேவை ஆயிரங்கால் மண்டபத்துல நடக்கிறபடினால நிறைய பேர் சேவிப்பா. பெருமாள் அப்படியே தலைக்கு மேல உசத்தி காட்டுவா, எங்க இருக்கிறவாளுக்கும் சேவையாவார் பெருமாள். அப்படி அன்னைக்கு திருமங்கை ஆழ்வாருக்காக பெருமாள் கைத்தல சேவையெல்லாம் கூட சாதித்து உள்ள எழுந்தருள்றார். கர்ப்ப கிரகத்துக்கு பெருமாள் எழுந்தருள்றார். அப்ப திருமங்கை ஆழ்வார் பெருமாளை பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கிறார்னா, முதல் முறையா திருநெடுந்தாண்டகம்னு சொல்லக்கூடிய பிரபந்தத்தை அன்னைக்கு பெருமாள் முன்னாடி திருமங்கை ஆழ்வார் பாடுறார். அப்பதான் திருநெடுந்தாண்டகம் அருளி செய்யப்பட்டது. அந்த திருநெடுந்தாண்டக பாசுரங்கள் சேவிக்கக்கூடிய அழகு, அந்த வார்த்தைகளினுடைய கம்பீரியம், அது பெருமாளுடைய காதிலே தேன் வந்து பாய்வது போல பெருமாளுடைய மனசு அப்படியே தொட்டுடுத்து. வார்த்தைகள் ஆச்சரியமா இருக்கு, ஆழ்வார் சேவிக்கக்கூடிய நட ஆச்சரியமா இருக்கு, ஆழ்வார் உருகி உருகி கண்ணில் ஜலத்தை விட்டுண்டு சேவிக்கிறார், ஆழ்வாருடைய பக்தி பிடித்திருக்கிறது பெருமாளுக்கு. அதுக்கும் மேலே எல்லா வேதங்களினுடைய அர்த்தங்களையும் பொதிந்து கிடப்பதா வசந்த சாஸ்திரம் போல இருக்கிறது திருநெடுந்தாண்டகம். அதை கேட்டான் பெருமாள் முதல் முறையா, அப்படியே கரைஞ்சி போயிட்டான், உருகி போயிட்டான் பெருமாள். ரொம்ப சந்தோஷம் பெருமாளுக்கு, கட்டுக்கடங்காத ஆனந்தம். ஆழ்வாரை பார்த்து, ஆழ்வாரே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உமக்கு என்ன வேணும் சொல்லும் தரேன் அப்படின்னு கேட்கிறார் நம்பெருமாள். திருமங்கை ஆழ்வார் அப்ப ஒரு வார்த்தை சொல்றார், சுவாமி எனக்கு என்ன விருப்பம் தெரியுமோ, நீ எப்படி வேதத்தை திருச்செவி சாத்தணும்னுட்டு வேத பாராயணத்தை காதால கேட்டு அனுபவிக்கணும்னுட்டு வருஷ வருஷம் அத்தியன உற்சவம்னு வேதத்தை காதால கேட்கறியோ, அதே போல வேதங்களினுடைய சாரமாக நம்மாழ்வார் அருளி செய்த அவருடைய பிரபந்தங்களையும் கூட நீ அதுக்குன்னு ஒரு உற்சவம் பண்ணிட்டு உன்னுடைய காதாலே கேட்க வேணும். நம்மாழ்வார் அருளி செய்தது சந்தமிகு தமிழ் மறை, வேதம் தமிழ் செய்த மாறன்னு பெயர் அவருக்கு. அவர் வேதத்தை தமிழ்படுத்தினார், அவருடைய பிரபந்தங்களும் வேதம் தான், எல்லா வேதங்களினுடைய சாரம், 4 வேதங்களுடைய சாரமா 4 பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார். அப்படின்னா நீ அதுக்கும் வேதத்துக்கு தர வேண்டிய எல்லா மரியாதையும் தர வேணும், வேதத்துக்கு சமானமான அந்தஸ்தை கொடுக்க வேணும். ஆகையினாலே வருஷத்துக்கு ஒரு 10 நாள் நீ அத்தியன உற்சவம் ஒன்று நடத்திண்டு காதால வேதத்தை திருச்செவி சாத்தி மகிழ்வது போல நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களையும் சாமவேத சாரமான திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய பிரபந்தங்களையும் 10 நாள் உற்சவம் பண்ணிட்டு உன்னுடைய காதால கேட்டு ஆழ்வாரையும் எங்களையும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறேன். உம்முடைய ஆசையை நான் அப்படியே நிறைவேற்றுறேன், மேல ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கோ அப்படியே நடத்துகிறேன்னு நம்பெருமாள் திருமங்கை ஆழ்வாருக்கு உத்தரவு கொடுக்கிறார். திருமங்கை ஆழ்வார் மார்கழி மாசத்திலே சுக்ல ஏகாதசி அதாவது சீவைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அன்னையிலிருந்து 10 நாட்கள் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் காலத்துக்கு முன்னால எல்லாம் அத்தியன உற்சவம் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசியிலிருந்து 10 நாள் பெருமாள் வேதத்தை திருச்செவி சாத்துவார், வேத பாராயணம் பூர்த்தியா பண்ணுவார் அந்த 10 நாளும். அதுக்கு அத்தியன உற்சவம்னு பெயர். நீ பகல்ல வேதத்தை கேட்கறது போல சாயங்காலத்துல ராத்திரியில வேதத்துக்கு சமானமான நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியையும் கேட்க வேணும். அப்படி கேட்டீனா அது வேதத்துக்கு சமானமானது அப்படின்னு அதுக்கு வேத சாமியம்னு சொல்லக்கூடிய அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு பிரார்த்திக்க பெருமாளும் சரியூட்டர். திருமங்கை ஆழ்வார் உடனே பெருமாளுடைய நியமனத்தை பிரார்த்தித்துக் கொண்டு பெருமாளுடைய நியமனத்தை அவருடைய அடியவரான சேனாதிபதியான விஸ்வக்சேனர் இடத்திலே போய் ஸ்ரீரங்கத்துக்கு திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களை சொல்லி பெருமாளை மகிழ்விப்பதற்காக அத்தியன உற்சவம் பண்ணிக்கிறதுக்காக ஆழ்வார் வரணும், இது பெருமாளுடைய நியமனம் கட்டளை அப்படின்னு ஒரு ஓலை எழுதி கொடுங்கன்னு கேட்கிறார் சேனாதிபதி ஆழ்வான போய். விஸ்வக்சேனரும் ஆச்சரியமா ஒரு பண ஓலையில ஆழ்வார் திருநகரிலிருந்து நம்மாழ்வார் வந்து திருவாய்மொழி முதலான பாசுரங்களை பெருமாள் காது குளிரப்பாடி அந்த உற்சவத்தை நடத்தி வைக்க வேண்டியது, இது ஸ்ரீரங்கநாதனுடைய நியமனம்னு எழுதி இப்படிக்கு ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீகாரியமான சேனாதிபதி ஆழ்வான் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தனப்பிறர். திருக்கார்த்திகை அன்னைக்கு ராத்திரி திருமங்கை ஆழ்வார் இந்த ஓலைய தலையில சுமந்துண்டு அங்கிருந்து தன்னுடைய குதிரை மேல ஏறி ஆழ்வார் திருநகரி புறப்பட்டு அங்க போய் நம்மாழ்வாரிடத்திலே இருக்கிற விஷயத்தெல்லாம் விஜயாபித்து அந்த பெருமாளை எல்லாம் சேவிச்சுட்டு அங்க இருக்கிற பெருமாளண்டெல்லாம் அனுமதி வாங்கிட்டு நம்மாழ்வாரண்டையும் பிரார்த்திச்சுண்டு நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணி கொண்டு பல்லக்கிலே நம்மாழ்வார் விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணி கொண்டு ஸ்ரீரங்கம் நோக்கி வரார். இந்த விஸ்வக்சேனர் எழுதி கொடுத்த பெருமாளுடைய நியமனமான சாசனத்தை நம்மாழ்வாருக்கு வாசித்து காட்டுகிறார். அதை கேட்ட உடனே அடியேன் அப்படியே ஆறுது நான் வரேன் நம்மாழ்வார் புறப்படுறார். இவர் வாசித்த அந்த ஓலையை நம்மாழ்வார் வாங்கி கண்ணிலே ஒத்தி தன்னுடைய தலையிலே சொருகிக் கொள்கிறார். இதை ஆச்சரியமா பல திவ்யதேசங்களில் சேவிக்கலாம், குறிப்பா ஸ்ரீரங்கத்துல சேவிக்கலாம். ஸ்ரீரங்கத்திலே கருட மண்டபத்திலே கருடன் சன்னதிக்கு பின்னால நம்மாழ்வார் சன்னதி இருக்கு. அன்னைக்கு திருக்கார்த்திகை அன்னைக்கு ராத்திரியிலேருந்து பகல் 10 உற்சவம் வரைக்கும் பார்த்தோமானா உற்சவர் நம்மாழ்வார் தலையிலே ஒரு விசேஷமான பரிவட்டம் கட்டியிருப்பா. அந்த பரிவட்டத்துல ஒரு பண ஓலையை சொருகி வச்சிருப்பா. அந்த பண ஓலையில கருப்பா மையால ஏதோ எழுதினது போல இருக்கும். அது என்னன்னா ரங்கநாதன் விஸ்வக்சேனர் மூலமா ஆழ்வார் திருநகரிலிருந்து நம்மாழ்வாரை வரவழைப்பதற்கான ஓலை அது. அது பெருமாளுடைய கட்டளைன்றபடினாலே அதை வாசிச்சு ஆழ்வார் சொன்ன உடனே நான் அவசியம் வரேன்னு ஒத்துண்டு கண்ணில் ஒத்திண்டு தலையில சொல்கின்றாரோ இல்லையோ அதை நமக்கெல்லாம் நினைவு கூறுவது போல பெருமாளுடைய கட்டளையை நான் சிரசா வகிக்கிறேன் தலையில வகிக்கிறேன்னு ஆழ்வார் தலையிலேயே சொருகி வச்சுக்கிறார் 10 நாளைக்கு. அது அப்படி ஆச்சரியமா நம்மாழ்வாரை எழுந்தருள பண்ணிட்டு வந்தார். வைகுண்ட ஏகாதசி அன்னையிலிருந்து ஆரம்பித்து கார்த்தால வேத பாராயணமும் சாயங்காலம் திருவாய்மொழி பிரபந்தங்களும் 10 நாள் நடக்கிறது. இப்படி அவர் 10 நாள் திருவாய்மொழி திருநாள் என்கிற உற்சவத்தை தொடங்கி வைத்தார். அப்புறம் அவர் காலத்துக்கு அப்புறமா சீமன்நாத முனிகள் காலத்திலே பகல் 10 எல்லாம் வந்தது. அப்புறம் உடையவர் காலத்துக்கு அப்புறமா ராமானுசூட்டர் அதி சேவிப்பது, சுவாமி தேசிகன் காலத்துக்கு அப்புறமா தேசிக பிரபந்தம் சேவிப்பது அப்படின்னு இப்ப 22 நாள் நடக்கிறது இந்த உற்சவம். ஆனா முதல்ல இதை ஏற்படுத்தினவர் திருமங்கை ஆழ்வார். அவர் ஏற்படுத்தின உற்சவம் திருவாய்மொழி திருநாள் அப்படின்னு தினம் 10 10 10 தினம் 1 10 கேட்கணும் பெருமாள் காதால. நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெருமாளை மங்களாதாசனம் பண்ணி தினம் நம்மாழ்வாருக்கு பரிவட்டம் ஷடாரி மாலமரியாதெல்லாம் ஆகி தனியனெல்லாம் சேவித்து நம்மாழ்வார் பாடுவதாக திருமங்கை ஆழ்வார் பாடி திருவாய்மொழி உற்சவம் 10 நாள் பூர்த்தியாகும். 10ஆம் நாள் ஆழ்வார் மோட்சம் நடக்கும். நடந்தாவிட்டு ஆழ்வார் மோட்சத்திலேருந்து திரும்ப வந்தாவிட்டு திரும்ப திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார தோல்ல கொண்டு ஏல பண்ணிட்டு போய் தகுந்த மரியாதையோட ஆழ்வார் திருநகரிக்கு போய் அவரை எழுந்தருள பண்ணிட்டு அந்த எம்பெருமானிடத்திலே ஒப்படைத்து விட்டு திரும்ப அங்க இருக்கிற எம்பெருமான்களுக்கு எல்லாம் ஆழ்வார அனுகிரகித்ததற்காக நன்றின்னு தெரிவிச்சுட்டு சேவிச்சுண்டு புறப்பட்டு ஸ்ரீரங்கம் வருவார். அப்படி திருமங்கை ஆழ்வார் வந்து சேர்ந்த நாள் தைய அமாவாசை. அந்த தைய அமாவாசை நாள்ல ரங்காரங்கா கோபுரத்திலேருந்து அம்மா மண்டபம் போற வழியில திருமஞ்சன காவிரின்னு ஒரு இடம் உண்டு, சின்னதா ஓடும் காவிரி ஓடம் போல, அதுக்கு திருமஞ்சன காவிரின்னு பெயர். அந்த திருமஞ்சன காவிரிக்கு ஒரு ஒரு தை அமாவாசைக்கும் நம்பெருமாள் எழுந்தருளி மஞ்சக்குழி உற்சவம்னு ஒரு உற்சவம் கண்டருளினர். அதாவது அந்த கரையிலே ஒரு மண்டபம் இருக்கும், அந்த மண்டபத்திலே பெருமாளுக்கு உஷ்ணமெல்லாம் போற மாதிரி ஆச்சரியமா குளிர்ந்த நீராலே நன்ன நிரவதிகமா திருமஞ்சனம் பண்ணுவா. விசேஷமா திருமஞ்சனம் பண்ணி நிறைய மஞ்ச ஜலம், மஞ்ச பொடியால கரைச்ச ஜலத்தை நிறைய பெருமாள் பேர்ல அப்படியே கொட்டி பெருமாளுக்கு அப்படியே விடாய் தீர பண்ணுவா. பெருமாளுடைய ஆயாசம் எல்லாம் போகணும், 21 நாள் பெருமாள் அப்படி இப்படி பல அலங்காரங்களை சாத்தி கொண்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு விடிய விடிய வேதமும் பிரபந்தமும் மாத்தி மாத்தி கேட்டதுனால பெருமாள் டயர்டா இருக்காரு. அதனால அவருக்கு அப்படியே ரிலாக்ஸ்டா அந்த உற்சவம் பண்ணணும்னு நல்ல பசுமஞ்சளை அரைத்து அதை நல்ல தீர்த்தத்துல கலந்து அது பெருமாள் திருமேனியில படப்பட அவருடைய அலைச்சல் அதெல்லாம் சரியா போய் பெருமாளுக்கு நல்ல ஒரு புஷ்டி ஏற்படும்னு ஒரு ஆசையா நடத்தி வைத்த உற்சவம் இது. இப்படி திருமஞ்சன காவேரி உற்சவம் நடக்கிறது, மஞ்சக்குழி உற்சவமா திருமங்கை ஆழ்வார் இதை பண்ணிட்டு வர. ஒரு வருஷம் நம்பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீர் திருநெடுந்தாண்டகம் பாடி நீர், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆழ்வாருக்காக உற்சவம் நடத்திக்கணும்னு ஆசைப்பட்டீர், நடத்தின்றேன், எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா திருவாய்மொழி பாசுரங்கள் எல்லாம் கேட்கும்படியாக அமைந்தது, ஆழ்வாரையும் நான் பார்த்து அனுபவிக்கும்படியா இருந்தது, அதனால உமக்கு ஒரு பரிசு தரணும்னு நினைக்கிறேன். நீர் அப்போது கேட்டது திவ்ய பிரபந்தங்களுக்கு ஒரு ஏற்றத்தை, நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க வேணும், நம்மாழ்வாருடைய பாசுரங்களை திருச்செவி சாத்த வேணும்னு ஆழ்வாருக்காகவும் திருவாய்மொழிக்காகவும் தான் வரம் கேட்டீர். இப்ப பிரத்யேகமா உமக்குன்னு நான் ஒரு வரம் தரணும்னு ஆசைப்படுறேன். உண்மை என்ன வர வேணும் கேளுன்னா, நீர் எப்படியும் உமக்குன்னு வாய திறந்து ஒன்னும் கேட்க போறதில்ல, அதனால நானே மனசுக்கு பிடிச்ச ஒரு வரத்தை தரேன். இப்படி இத்தனை நாள் நான் உற்சவங்கள் எல்லாம் கண்டுவரலி ரொம்ப டயர்டா இருந்தேன், அதுல இருந்து எனக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும்படியா ஆச்சரியமா இந்த மஞ்சக்குழி உற்சவம் நடக்கிறது, இனிமேல் இந்த உற்சவம் நான் உமக்கு கொடுத்துடுறேன், நீ உம்மோட ஊர்ல உம்முடைய உற்றார் உறவினர்களோட கூட இந்த உற்சவத்தை அனுபவித்துக் கொண்டு ஆனந்தமாக வாழ்ந்து வருவதுன்னு நம்பெருமாள் ஒரு வரம் கொடுக்கிறார். திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தை விட்டு போறதா இல்ல, ரொம்ப வருஷம் அங்கேயே இருந்தார். அதனால பெருமாளே என் காலத்துக்கு அப்புறம் எப்படியான நடந்துட்டு போறது நான் அனுபவிக்கணும், அதனால இந்த உற்சவத்தை இங்கேயே நடத்திக்கோன்னு அவர் இந்த பூவுலகிலே ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்த வரைக்கும் வழக்கத்தை மாத்தாம நம்பெருமாள் சொன்னபடி அந்த திருமஞ்சன காவேரிக்கு நம்பெருமாள் ஏல பண்ணிட்டு போய் மஞ்சக்குழி உற்சவமே பண்ணி வச்சுட்டு இருந்தார். அப்புறம் அப்படியே பல திவ்யதேசங்கள் போய் திருக்குறுங்குடிக்கு போய் ஆழ்வார் பரமபூஜை சுட்டார். பெருமாள் ஏற்கனவே ஆழ்வார் காலத்திலேயே இந்த உற்சவத்தை உங்க கொடுத்துடுறேன், உங்க ஊர்ல போய் உற்றார் உணர்வர்களோட கொண்டாடிட்டு இருங்கன்னு சொன்னாரோ இல்லையோ, அதை நினைவுபடுத்தி பெரியவாள்லாம் என்ன பண்ணினா, திருமங்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருநகரியிலே ஆழ்வாருடையவும் குமுதவல்லி நாச்சியாருடையவும் விக்கிரகம் பிரதிஷ்ட பண்ணப்பட்டு அவளுக்கு நித்தியம் ஆராதனம் எல்லாம் நடந்து அவளுக்கு உற்சவங்கள் நடந்து வந்த சமயத்துல தைய மாவாசன்னைக்கு நம்பெருமாள் திருமங்கை ஆழ்வாருக்கு பரிசாக கொடுத்த மஞ்சக்குழி உற்சவத்தை அங்க பண்றதுன்னு முடிவு பண்ணினான். அங்க பண்றதுன்னா எங்க பண்ணணும், நம்பெருமாள் இந்த திருமஞ்சன காவிரிக்கு போய் அந்த ஓடையில இருக்கக்கூடிய தீர்த்தத்தால திருமஞ்சனம் கண்டருளி அதுல தீர்த்த வாரியம் கண்டருள்வார். அப்போ திருமஞ்சனம் எல்லாம் ஆகி பெருமாளுடைய சீசட்டாரி சக்கரத்தாழ்வார் இவாள்லாம் அந்த திருமஞ்சன காவிரின்னு சொல்லக்கூடிய ஓடையிலே மூழ்கி தீர்த்த வாரியம் நடக்கும். இதெல்லாம் நடக்கணும், எங்க நடக்கணும், காவிரியில நடக்கணும். திருமங்கை ஆழ்வார் இருப்பது திருநகரியிலே. இந்த திருநாங்கூர்ல காவிரி ரெண்டு நதியா ஓடுறது, உபய காவேரி மத்தியமம்னு இந்த ஊருக்கு பேருன்னு பார்த்தோம். அதுல காவிரின்னு ஒண்ணு, மண்ணியாறுன்னு ஒண்ணு. திருமங்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்துக்கு அருகே மண்ணியாறு ஓடுறது, அதுவும் காவிரி தான். அந்த மண்ணியாத்தினுடைய கரையிலே ஒரு மண்டபத்தை கட்டி அதற்கு மஞ்சள் குழி மண்டபம் அப்படின்னு பெயர் வைத்து திருமங்கை ஆழ்வாரையும் குமுதவள்ளி நாச்சியாரையும் ஆச்சரியமா சிந்தனைக்கினியான் பெருமாள் உபயநாச்சிமாரோடு கூட ஒரு பல்லக்கிலே எழுந்துருள பண்ணி கொண்டு போய் அந்த மண்டபத்திலே ஏழ பண்ணி முதல்ல சிந்தனைக்கிரியானுக்கு திருமஞ்சனமாகி அப்புறம் ஆழ்வாருக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனமாகி விசேஷமா இப்படி மஞ்சக்குழி உற்சவம் நிறைய மஞ்சள் கலக்கப்பட்ட தீர்த்தத்தினாலே குடங்குடமா ஆழ்வாருக்கும் நாச்சியாருக்கும் பெருமாள் பிராட்டிக்கும் திருமஞ்சனமாகி கடைசியா சிந்தனைக்கிரியானும் ஆழ்வாருடைய சீசட்டாரியும் தீர்த்தவாரி கண்டருள்வா அந்த மணிக்கரணிக்கையில. அப்படி மஞ்சக்குழி உற்சவமா பல நாள் நடந்துட்டு இருந்து அந்த மஞ்சக்குழி உற்சவம் முடிஞ்சா விட்டு சிந்தனைக்கிரியானும் நாச்சியார் ஆழ்வாரும் திரும்ப பல்லக்கிலேயே கோவிலுக்கு புறப்பட்டு வந்துருவா. இது பல வருஷங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வந்தது. இந்த சுவாமி போய் ஆழ்வார் நவதிருப்பதியிலே ஆழ்வார் திருநகரிலே நவதிருப்பதி எம்பெருமான்களுடைய கருட சேவையை சேவித்தவர், நம்ம ஊர்ல 11 திருப்பதி எம்பெருமான்களுக்கும் இப்படி பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாரோ இல்லையோ, அதை எப்ப பண்றது அப்படின்னா, ஏற்கனவே ஊரை விட்டு ஆழ்வார் தையமாவாசை அன்னைக்கு மஞ்சக்குழி உற்சவத்துக்காக வெளியில வர்றார். வரவர் எது வரைக்கும் வர்றார் அப்படின்னா, திருக்காவளம்பாடின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்துக்கு கிட்ட வரைக்கும் ஒருவர், அங்கதான் அந்த மணிக்கர்ணிக்க ஓடுறது. அங்கதான் மஞ்சக்குழி மண்டபம் இருக்கு. அதனால அதோட சேர்த்து இந்த உற்சவத்தை பண்ணிவிட்டா அதுக்குன்னு ஆழ்வார் தனியா வர வேண்டாம், தனி செலவு வேண்டாம், ஜனங்கள் எல்லாம் சிரமப்பட வேண்டாம், ஒன்னா வச்சுடலாம் அப்படின்னு ரெண்டும் சேர்த்து கடந்த 130 வருஷமா மஞ்சக்குழி உற்சவம் அப்படின்ற பேர் மறைந்து போய் திருநாங்கூர் 11 கருட சேவை உற்சவம்ன்றது பேர் பிரசித்தியா போயிடுது. அதன்படி தைய அமாவாசை அன்னைக்கு பின்மால 1 மணிக்கு, அதாவது இன்னைக்கு 1 மணிக்கு, நேற்று ராத்திரி 1 மணிக்கு ஆச்சரியமான பல்லக்கிலே திருமங்கை ஆழ்வாரும் குமுதவள்ளி நாச்சியாரும் அவருடைய ஆராதன பெருமாளான சிந்தனைக்கினியான் உபயநாச்சிமாரோட எழுந்தருளி நேர முதல்ல திருமங்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமான திருக்குறையலூருக்கு போவா. அங்க திருக்குறையலூர்ல இருக்கக்கூடிய உக்ர நரசிம்மன், உபயநாச்சிமாரோட இருக்கக்கூடிய உக்ர நரசிம்மனை ஆழ்வாரும் நாச்சியாரும் மங்களாசாசனம் பண்ணி அங்க விசேஷமான தலிகம் செயல்லாம் ஆகி கற்பூர ஆரத்தி எல்லாம் ஆகி அந்த பெருமாளுடைய பரிவட்டம் மாலை செடாரி எல்லாம் ஆழ்வாருக்கும் நாச்சியாருக்கும் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அடுத்தபடியா மங்கை மடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் சேருவார் ஆழ்வாரும் நாச்சியாரும். இந்த மங்கை மடத்திலே வீர நரசிம்மனா உபயநாச்சிமாரோட பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய சந்நிதி. அங்கதான் குமுதவள்ளி நாச்சியார் சொன்னான்றதுக்காக தினம் 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஆழ்வார் ததியாராதனை பண்ணின இடம் மங்கை மடம் என்றும் திருமங்கை மடம் என்றும் சொல்லப்படக்கூடிய இடம். அங்க போய் வீர நரசிம்மனை மங்களாசாசனம் பண்ணி அந்த எம்பெருமானுடைய பிரசாதங்களை எல்லாம் வாங்கிட்டு ஆழ்வார் மாலை பரிவட்டம் ஷடாரி எல்லாம் சாய்ச்சிண்டு அதுக்கு அடுத்தபடியா திருக்காவளம் பாடின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்திற்கு எழுந்துள்ளவர். அங்கே ருக்மிணி சத்யபாமா சமேத ராஜகோபாலனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமானை ஆழ்வாரும் நாச்சியாரும் போய் மங்களாசாசனம் பண்ணுவா. அங்க விசேஷமா தலிகை எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு பெருமாளுக்கு விசேஷமா ஆரத்தியாகி ஆழ்வாருக்கு விசேஷமா பரிவட்டம் மாலை சட்டாரி எல்லாம் பிரசாதமான உடனே ஆழ்வார் தான் எழுந்தருள் இருந்த போது அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணின பாசுரங்களாலே எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுவார். தாவளந்து புலகம் முற்றும் தடமலர் பொய்கை பொக்கு நாவலம் நவின்றிங்கேத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகி மண்ணும் மறையவர் வாழும் நாங்கை காவலம் பாடிமேய கண்ணனே கலை கண்ணியே அப்படின்னு ஆழ்வார் அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணின பாசுரத்தை கொண்டு மங்களாசாசனம் ஆகி ஆழ்வாருக்கு மரியாதை எல்லாம் ஆகி திருக்காவளம்பாடியில இருந்து புறப்பட்டு திருமணிக்கூடம்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்திற்கு போய் சேருவார் ஆழ்வார். அங்கே பெருமாள் மணிக்கூட நாயகன் என்கிற பெயரிலே வரதராஜ பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார். உபயநாச்சிமாரோடைய கூட எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய அந்த வரதராஜனை ஆழ்வார் விசேஷமாக மங்களாசாசனம் பண்ணுவார். தூம்புடைப்பனை கை வேளம் துயர்கடுத்தருளி மண்ணு காம்புடை குன்றமேந்தி கடுமழை காத்த எந்தை பூம்புணல் புண்ணி முற்றும் புகுந்து பொன்வரண்டா எங்கும் தேம்பொழில் கமழும் நாங்கோர் திருமணி கூடத்தானே. இந்த பாசுரங்களாலே ஆழ்வார் மணிக்கூட நாயக்கனான வரதராஜனை மங்களாசாசனம் பண்ணி ஆழ்வாருக்கு அந்த எம்பெருமானுடைய மாலை பரிவட்டம் சீசட்டாரி எல்லாம் அனுகிரகமாகி அடுத்தபடியா அங்கிருந்து ஆழ்வார் திருப்பார்த்தன் பள்ளின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திற்கு போறார். போற வழியில ஆச்சரியமா இந்த மணிகர்ணிகா நதி ஓடுறது, மண்ணியாறுன்னு சொல்லக்கூடிய நதி. அந்த நதியில இறங்கிதான் ஆழ்வார் நதியை கடந்துதான் திருப்பார்த்தன் பள்ளிக்கு போகிறோம். ஆச்சரியமா முட்டி வரைக்கும் ஜலம் இருக்கக்கூடிய நதியிலே பக்தர்கள் என்ன, ஆழ்வாருடைய பல்லக்கை எழுந்துருளை பண்ணிட்டு போற ஸ்ரீபாதம் தாங்கிகள் என்ன, ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்ன, எல்லோரும் அப்படியே முட்டி வரைக்கும் ஜலத்துல நனைஞ்சிண்டு ஸ்ரீரங்கத்துல உறையூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு நம்பெருமாள் உறையூர் நாச்சியார் சேர்த்து சேவை கண்டுருளி முடித்து வருகிற போது எப்படியும் முட்டி வரைக்கும் ஜலத்துல காவிரியில் நனைஞ்சிட்டு அம்மா மண்டபம் வந்து கரையேறாரோ அந்த மாதிரி ஆழ்வாரும் கூட ஆச்சரியமா ஜலத்துல நனைஞ்சிண்டே திருப்பார்த்தன் பள்ளிக்கு போய் சேர்றார். அங்க போய் தாமரையால் கேள்வன் என்கிற பார்த்தசாரதி எம்பெருமானை உபயநாச்சிமாரோடைய கூட எழுந்தருளி சேவை சாதிப்பவனை கவலயானை கொம்பொசித்த கண்ணன் என்றும் காமருசீர் குவலை மேகமன்னமேனி கொண்ட கோன் என்னான என்றும் தவளமாடு நீடு நாங்கை தாமரையால் கேள்வன் என்றும் பவளவாயால் என்மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாலே என்கிற பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்து அங்கு இருக்கக்கூடிய தாமரையால் கேள்வனையும் வல்வில் ராமனையும் உபயநாச்சிமார் பிராட்டிமாரோடைய கூட ஆச்சரியமா மங்களாசாசனம் பண்ணி அங்கு விசேஷ பிரசாதங்களை எல்லாம் ஆழ்வார் கண்டருளி எம்பெருமானுடைய பிரசாதமாக பரிவட்டம் மாலை செடாரி இதெல்லாம் கூட வாங்கிண்டு அதுக்கு அடுத்தபடியா மணிகர்ணிகான்னு சொல்லக்கூடிய மண்ணியாறு அந்த நதியினுடைய கரையிலே இருக்கக்கூடியதான மஞ்சள் குழி மண்டபம் என்கிற மண்டபத்துக்கு வந்து சேர்வர் ஆழ்வாரும் நாச்சியாரும். அந்த மண்ணியாற்றங்கரையிலே இருக்கக்கூடியதான மஞ்சள் குழி மண்டபத்திலே ஆச்சரியமா ஆழ்வாருக்கு விசேஷ திருமஞ்சனம் நடக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான திருமஞ்சனம், நிறைய குளிர்ச்சியான தெய்வங்களை எல்லாம் போட்டு ஆழ்வாருக்கு பெரிய திருமஞ்சனம் நடக்கிறது. விசேஷமா நிறைய மஞ்சள் கரைத்த மஞ்சள் ஜலத்தை ஆழ்வாருக்கு கொட்டி மஞ்சளாலே மஞ்சள் ஜலத்தாலே ஆழ்வாரை குளிப்பாட்டுறா. அதுதான் மஞ்சள் குழி உற்சவம். அந்த திருமஞ்சனம் முடிந்த பிறகு ஆச்சரியமா ஆழ்வார் இந்த மண்ணியாருன்னு சொல்லக்கூடிய மணிகர்ணிகைக்கு எழுந்தருளி அங்கே ஸ்ரீபாதம் சாதித்தல்னு பெயர், அதாவது தீர்த்தவாரி நடக்கிறது. அந்த தீர்த்தவாரியும் ஆறுது, தீர்த்தவாரியாகி ஆழ்வார் நாச்சியாருக்கு பெருமாளுக்கெல்லாம் சாத்துப்படியாகி வஸ்திரம் சாத்தி திருவாபரணம் எல்லாம் சாத்தி புஷ்பம் எல்லாம் சாத்தினா விட்டு திருப்பாவை சாத்துமறையாகி நிறைய தலிகையெல்லாம் நைவேத்தியம் பண்ணப்பட்டு கோஷ்டிக்கெல்லாம் விநியோகமாகி தத்தியாராதனை எல்லாம் முடிந்து அங்கே இருந்து புறப்பட்டு திரும்பவும் திருநாங்கூர் திவ்ய தேசத்திற்கு கிளம்புறார் ஆழ்வார். அப்படி போற வழியில எல்லாருடைய வயல்கள்லயும் இறங்கி வயலை மிருச்சுண்டுதான் போவார் ஆழ்வார். அப்படி யாரெல்லாம் இந்த வருஷம் ஆழ்வார் நம்முடைய வயல்ல நடந்து வரமாட்டாரான்னு ஏங்குறாளோ அவளுக்கெல்லாம் ஆழ்வாருடைய அனுகிரகம் பட்டு ஆழ்வார் யார் வயல்ல இறங்கி ஓடுறாரோ அவளுக்கு அந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப நன்னா இருக்கும், அவள் நன்னா கடன்கள்லாம் அடைக்கப்பெற்று நிறைய சமிருத்தியோட இருப்பான்னு அந்த ஊர் ஜனங்களுடைய நம்பிக்கை. அது உண்மை நடக்கிறது இன்னைக்கும். இப்படி ஆழ்வார் வயலை மெரிச்சுண்டு அப்படியே இறங்கி ஆவேசமா ஓடி எப்போது திருநாங்கூர் எம்பெருமான்களை சேவிக்க போறோன்ற ஒரு ஆசையோட கூட போய் திருநாங்கூர்ல இருக்கக்கூடிய ஆறு திருப்பதிகளுக்கு தலைமையகமாக திகழக்கூடியதான திருமணிமாட கோயில் என்கிற திவ்யதேசத்திற்கு போய் சேர்றார். அங்க திருமணிமாட கோவில்ல பெருமாள் நந்தாவிளக்கு பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். அங்க போய் ஆழ்வார் சேர்ந்த பிறகு அந்த எம்பெருமானை அவனுக்கு அருள் செய்த பாசுரங்களை கொண்டு அவன் அனுபவிக்கிறார். நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் நரநாரணனே கருமாமுகில் போல் எந்தாய் எமக்கே அருளாய் என நின்று இமையோர் பரவுமிடம் எத்திசையும் கந்தாரமந்தேன் இசைபாடமாறே களிவண்டு மிழற்ற நிழல் துதைந்து மந்தார நின்று மலமல்கணாங்கோர் மணிமாடக் கோயில் வணங்கன் மனனே. இது முதலான பாசுரங்களாலே ஆழ்வார் இந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணி நந்தாவிளக்கு அளத்தற்கரியான் நரநாரணன் எல்லா பெருமாளையும் மங்களாசாசனம் பண்ணி குண்டரீகவள்ளி தாயாரையும் மங்களாசாசனம் பண்ணி விசேஷ தலிகை எல்லாம் கண்டருளி மாலை பரிவட்டம் சடாரி எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து அடுத்தது திருவன் புருடோத்தமம்னு சொல்லக்கூடிய புருஷோத்தம பெருமாள் சன்னதிக்கு போய் புருஷோத்தம நாயக்கி தாயாரையும் புருஷோத்தம பெருமாளையும் விசேஷமா மங்களாசாசனம் பண்றார். கம்பமா கடலடைத்து இலங்கை குமன் கதிர முடியவை பத்தும் அம்பினாலரொத்து அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன் உரை கோயில் செம்பலா நிறை செண்பகம் மாதவி சூதகம் வாழைகள் சோழ் வம்புளாம் கமுகோகிய நாங்கோர் வன்புருடோத்தமே என்ற பத்து பாசுரங்களாலே அந்த திருவன் புருஷோத்தமம் எம்பெருமான் பிராட்டியினுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணி அங்கே நடக்கக்கூடிய விசேஷமான ஆராதனைகளை எல்லாம் அனுபவித்து அந்த எம்பெருமானுக்கு நிறைய பிரசாதங்கள் கண்டருளப்பட்டு அதை ஆழ்வார் தானும் சீகரித்து அங்கே மாலை பரிவட்டம் சடாரி முதலான மரியாதைகளை வாங்கிக் கொண்டு அருகிலே இருக்கக்கூடியதான திரு வைகுந்த விண்ணகரம் என்கிற திவ்யதேசத்திற்கு போய் ஸ்ரீ பூமி நீலாதேவி சமேதனா எம்பெருமான் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருப்பது போலவே எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த சேவையை மங்களாசாசனம் பண்ணி உருகியவராக சலம் கொண்ட இரணியனதகல் மார்பம் கேண்டு தடங்கடலை கடைந்த முதம் கொண்டுகந்த காலை நலங்கொண்ட கருமுகில் போல் திருமேனியம்மான் நாடோறும் மகிழ்ந்தினிது மறுவையுரை கோயில் சலங்கொண்டு மலர் சொறியும் மல்லிகை உன் செருந்தி சண்பகங்கள் மணனாரும் வன்பொழிலினோடு வளம் கொண்டு கயலோடி விளையாடு நாங்கோர் வைகுந்தவின் நகரம் வணங்கு மடநெஞ்சு என்று தன்னுடைய நெஞ்சுக்கு இந்த வைகுண்ட விண்ணகரத்தை வணங்கும்படியாக உபதேசம் பண்ணி கொண்டு அந்த பத்து பாசுரங்களாலே எம்பெருமானை மங்களாதாசனம் பண்ணி கொண்டு அவனுடைய தீர்த்த பிரசாதங்களை எல்லாம் சேகரித்து ஷட்டாரி பரிவட்டம் மாலை இதையெல்லாம் கூட வாங்கிட்டு அங்கிருந்து நேர திருச்செம்பொன் செய் கோயில்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திற்கு வர அங்கே பேரருளாளன் என்றும் செம்பொன் அரங்கர் என்றும் சேவை சாதிக்கக்கூடிய உபயநாச்சிமாரோடு கூட எழுந்துள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானை செம்பொன் அரங்கனை ஆழ்வார் தன்னுடைய பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்றார். பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளால் அனும்பிரானை வாரணி முளையால் மலர்மகளோடு மண்மகளும் உடன் நிற்ப சீரணி மாட நாங்கநடுவுள் செம்பொன்சை கோயிலினுள்ளே தாரணி வேகம் நின்றதொப்பானை கண்டுகொண்டு இந்தொழிந்தேனே. முதலான 10 பாசுரங்களாலே மங்களாதாசனம் பண்ணி அந்த எம்பெருமானுடைய தீர்த்தம் ஷட்டாரி பரிவட்டம் மாலை முதலான அனுகிரகங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு திரு தெற்றியம்பலம் என்கிற திவ்யதேசத்திலே பள்ளி கொண்ட ரங்கநாதனாக பெருமாள் உபயநாச்சிமாரோட கூட ஆச்சரியமா சேவை சாதிக்கக்கூடிய சயன திருக்கோலத்தை மங்களாசாசனம் பண்ணி மாற்றரசர் மணிமுடியும் திரளும் பேசும் மற்றவர் தம் காதலிமார் குழையும் தந்தை கால் தலையும் உடன் கழல வந்து தோன்றி கதநாகம் கதத்தளித்த கண்ணர் கண்டீர் நூற்றிதழ் கொள் அரவிந்தம் நுழைந்த வல்லத்து இளங்கமுகின் முதுபாலை வகுவாய் நண்டின் சேற்றலையில் வெண்முத்தம் சிந்து நாங்கோர் திருத்தற்றி அம்பலத்தன் செங்கன் மாலே என்று அந்த எம்பெருமானுடைய செம்மையான கண்களிலே மழங்கியவராக செங்கன்மாலே செங்கன்மாலே என்று 10 பாசுரங்களாலே அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணி அங்கும் விசேஷமா தீர்த்த சட்டாரி பரிவட்ட மால பிரசாதங்களை எல்லாம் பெற்று அங்கிருந்து ஒரு தெருவே தள்ளி இருக்கக்கூடியதான திரு அரிமேய விண்ணகரம் என்கிற திவ்யதேசத்திற்கு போய் அங்கே குடமாடு கூத்தன்னு சொல்லக்கூடிய பெருமாள் ஆச்சரியமா ஒரு மலை போல ஒரு குன்றப் போல உபயநாச்சிமாரோடே அமர்ந்து கொண்டோ தன்னுடைய வலது திருவடிகளின் கீழே அமுத குடத்தை மிதித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய அழகிலே உருகியவரா மங்களாதாசனம் பண்றார். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ தீவினைகள் போயகல அடியவர்கட்கென்றும் அருள் நடந்து இவ்வேழுலகத்தவர் பணிய வானோர் அமர்ந்தேத்த இருந்தவிடம் பெரும் புகழ் வேதியர் வாழ் தருமிடங்கள் மலர்கள் மிகு கைதகள் செங்கழுநீர் தாமரைகள் தடங்கள் தொறும் இடங்கள் தொறும் திகழ அருவிடங்கள் பொழில் தழுவி எழில் திகழ்நாங்கோர் அரிமேய விண்ணகரம் வணங்கு மடனெஞ்சே என்று அந்த திரு அரிமேய விண்ணகரம் குடமாடு கூத்தரையும் மங்களாசாசனம் செய்து கொண்டு இப்போ நாங்கூர்ல இருக்கக்கூடிய 6 திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணிட்டார். நாங்கூருக்கு வர்றதுக்கு முன்னாலே மஞ்சக்குழி உற்சவம் கண்டருள்வதற்கு முன்னாலே திருக்காவளம்பாடி திருமணிக்கூடம் திருப்பார்த்தன்பள்ளி 3 திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ணிட்டார். 11 மொத்தம் 9 திவ்யதேசங்கள் மங்களாசாசனம் ஆயிடுத்து மஞ்சக்குழி உற்சவமும் கண்டருளி ஆயிடுத்து. இப்ப திரும்பவும் எங்க இருந்து புறப்பட்டாரோ அந்த திருமணிமாட கோயில் நாராயண பெருமாள் சன்னதிக்கே வந்து தங்கற அங்க வந்து ஆழ்வார் ஆச்சரியமா மத்த எம்பெருமான்கள் வரணும்னு காத்துட்டு இருக்கிற போது இந்த 11 திவ்யதேசத்து எம்பெருமான்களும் ஆச்சரியமா பல்லக்கிலே விசேஷமான புஷ்பங்கள் திருவாபரணங்கள் சாத்திக்கொண்டு அலங்காரத்தோடைய கூட திருநாங்கூர் மணிமாட கோயில் நாராயண பெருமாள் சன்னதி வாசல்ல வந்து நிக்கிறா. அவால குமுதவள்ளி நாச்சியாரும் திருமங்கை ஆழ்வாரும் கூப்பிய கையோடு அஞ்சலி அஸ்தத்தை கூட வரவேற்பதற்காக நாராயண பெருமாள் சன்னதி வாசல்ல நின்றுட்டு இருக்கா. கூட திருவன் புருஷோத்தமம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே இருப்பவரான மணவாள மாமணிகளும் அஞ்சலி அஸ்தத்தோட அந்த கோவில் வாசல்ல வந்து நிக்கிறார். பூர்ண கும்பம் சமர்ப்பித்து வேத மந்திரங்களை சொல்லி சஸ்திவாசனமாகி திருமங்கை ஆழ்வார் நாச்சியார் மணவாள மாமணிகள் இவா 3 பேரும் 11 எம்பெருமான்களையும் திருமணிமாட கோயில் வாசல்ல இருந்து கோவிலுக்குள்ள அழிச்சுட்டு போறா. அங்க போனா விட்டு எல்லா எம்பெருமான்களுக்கும் விசேஷமா திருமஞ்சனம் ஆறுது. திருமஞ்சனமாகி சாத்துப்படி எல்லாம் கலைஞ்சு 11 எம்பெருமான்களும் விசேஷமா கருட சேவையில எழுந்தருள்றா. ஆழ்வாரும் நாச்சியாரும் ஹம்சவாகனத்திலே எழுந்தருள்றா. மணவாள மாமுனிகள் தோழிக்கினியான எழுந்தருள்ற. அந்த மணிமாட கோயில் நாராயண பெருமாள் சன்னதின்றது கோவிலுக்குள்ள பெரிய இடம், பறந்து விரிந்த மைதானம் போல பெரிய இடம். அங்கே 11 பெருமாளும் கருட சேவையில எழுந்தருள்வதற்கு தகுந்தது போல மண்டபம் போன்ற அமைப்பு. அங்க விசேஷமா பந்தல் வாழ்மரம் எல்லாம் கட்டி கல்யாண கோலம் பூண்டிருக்கும். 50,000 பக்தர்களுக்கு மேல நிறைந்திருக்கக்கூடிய நன்னால் அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமர்களினுடைய திரளுக்கு நடுவே 11 திவ்யதேசத்து எம்பெருமான்களும் தான் பரம்பொருள் என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்திலே கருட சேவையிலே கம்பீரமாக எழுந்தருள் இருக்கிறார்கள். அவால மங்களாசாசனம் மன்றத்துக்கு சித்தமா திருமங்கை ஆழ்வாரும் குமுதவள்ளி நாச்சியாரும் காத்துருக்கா, மணவாள மாமணிகள் காத்துருக்கார். இப்போ 11 எம்பெருமான்களையும் திருமங்கை ஆழ்வார் போய் தனித்தனியே ஒரு இடத்திலேயே மங்களாசாசனம் பண்றார் ஆச்சரியமா. இதுக்கு முன்னாலே அவாவாளுடைய திவ்யதேசத்திற்கு போய் மூலவர் உற்சவர திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்துட்டார். இப்போ இவருக்கு சேவை சாதிக்கிறதுக்காக 11 பெருமாளும் இங்க தேடி வந்திருக்கிறபடினாலே இவர் பக்தரா அவளை போய் எதிர்கொண்டு அழைக்கணும், எதிர்கொண்டு அழைச்சு உள்ள கூட்டம் வந்துட்டார். பூர்ண கும்பம் கொடுத்து வேத சஸ்தி வாசனம் எல்லாம் சொல்லி இப்போ ஒரு ஒருத்தரும் பல்லக்கில சேவை கொடுத்தவா ஆழ்வாருக்கு இப்ப கருட சேவையில சேவை கொடுக்கறா. அதை ஆழ்வார் சேவிக்கணும். திருமணங்கொள்ளையில ஆழ்வார் வழிப்பறி பண்றதுக்கு போன போது பெருமாளும் பிராட்டியும் கல்யாண கோலத்துல பல்லக்கில சேவை சாதித்தா அப்ப ஆழ்வார் போய் வழிப்பறி பண்ணார், மந்திரோபதேசம் ஆச்சு. அதன் பிறகு தானே பரம்பொருள் வந்தவா ஒரு பிராமணனும் பிராமண பொண்ணும் அல்ல, பெருமாளும் பிராட்டி ஒன்னு காட்டணும்னு பெருமாள் நான் தான் பரம்பொருள்னு கருட சேவையிலே காட்சி கொடுத்தான் ஆழ்வாருக்காங்க. அதை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலே ஆழ்வார் வேடுபறி உற்சவம் நடக்கிற அன்னைக்கு வேடுபறிக்கு முதல் நாள் திரு ஆலையிலே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கல்யாணமாகி பல்லக்கில் வரா வந்து வேடுபறியாகி திருமந்திர உபதேசமான உடனே பெருமாள் கருட சேவையில சேவை சாதிக்க ஆழ்வார் அவரை சேவிச்சுட்டே கோவிலுக்கு போய் சேர்றாருன்னு பார்த்தோம். அந்த மாதிரி இந்த 11 எம்பெருமான்களும் ஆழ்வாருக்கு முதல்ல பல்லக்கில் சேவை சாதித்து இப்போது கருட சேவையில சேவை சாதிக்கிறா. 11 பெருமாளும் அவாவாளுக்குரிய பந்தல்ல கருட சேவையில எழுந்துருளப்பட்டு புறப்பாடுக்கு சித்தமா காத்துட்டு இருக்கா. அப்ப 11 பேரையும் ஆழ்வாரும் நாச்சியாரும் போய் ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒரு திவ்யதேசத்து பெருமாளையும் பிரத்யேகமா சேவிச்சு மங்களாசாசனம் பண்ணிட்டு வரா. அந்த 11 கருட சேவை பக்கத்திலையும் அந்தந்த திவ்யதேசத்து அர்ச்சக சுவாமி இருப்பார் பெருமாள் பக்கத்துல. கூட அந்த திவ்யதேசத்திற்கு அத்தியாபக சுவாமி தீர்த்தக்கார சுவாமி யார் அங்க தினம் பிரபந்தம் சேவிக்கிறாரோ அந்த சுவாமி இருப்பார். அவர் அந்தந்த திவ்யதேசத்து அத்தியாபகர் அந்தந்த பெருமாளுக்கு ஆழ்வார மங்களாசாசனம் பண்ணின பாசுரங்கள்ல முதல் பாசுரம். இப்ப அழியன் ஒரு ஒரு திவ்யதேசத்துக்கும் சேவை சென்று வந்த அந்த ஒரு ஒரு பாசுரத்தையும் அங்க இருக்கிற சுவாமி சேவிக்க விசேஷமா ஆழ்வார் சேவிக்கணும்னு பெருமாளுக்கு கருட சேவையில பெரிய ஹாரத்தி நடக்கும். அந்த ஹாரத்தியை பார்த்து கருட சேவையில் இருக்கக்கூடிய பெருமாளை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தாலே மங்களாசாசனம் செய்து கொள்கிறார். அப்படி பண்ணிட்டு ஒருவர் பெருமாளையும் பிரதட்சிணம் பண்ணுவார் ஆழ்வார் தனியா. எந்த கிரமத்திலே இந்த 11 பேருடைய மங்களாசாசனம் நடக்கிறதுன்னா 11 பேருடைய கருட சேவையும் திருமணிமாட கோயில் நாராயண பெருமாள் சன்னதியில ஒரே இடத்துலதான் பக்கத்து பக்கத்துல இருக்கு. ஆழ்வார் முதல்ல அந்த 11 திவதேசங்களுக்கு தலைமையகமாக திகழக்கூடிய திருமணிமாட கோயில் நாராயண பெருமாளை மங்களாசாசனம் பண்றார். அந்த பெருமாளுக்கு நந்தா விளக்கு நந்தா தீபன்னு பெயர். நாம இந்த 11 திருப்பதிகள் உபன்யாசத்தின் போது தினம் ஆச்சரியமா ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு வந்தோம். அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, இந்த 11 திவதேசத்து எம்பெருமான்களையும் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறதான ஸ்லோகம். அது எந்த வரிசையிலே அப்படின்னா, இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட வரிசையிலே முதல்ல நந்தா தீப, நந்தா தீப அப்படின்னா நந்தா விளக்கு பெருமாள் அர்த்தம். திருமணிமாட கோயில் பெருமாள் அவருக்கு ஆர்த்தியாகி அவருடைய முதல் பாசுரம் சேவிக்கப்பட்டு அவரை பிரதட்சிணம் பண்ணிடுறார். அடுத்தது கடப்பிரணர்த்தக, கடம்னா குடம், கடப்பிரணர்த்தகன்னா குடமாடு கூத்தன் திரு அரிமேய விண்ணகரம் பெருமாள். அவரண்ட போய் அந்த அத்தியாபக சுவாமி அவருடைய முதல் பாசுரத்தை சேவிக்க ஒரு கற்பூர ஆர்த்தியாகி அவருடைய பிரசாதத்தை வாங்கிட்டு அவர் ஒரு பிரதட்சிணம் பண்ணிக்கிறார். அடுத்தது மகா தாருண்ய, மகா காருண்யன் அப்படின்னா பேரருளாளன். யாரு? திருச்செம்பொன் செய்கோயில்ல சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். திருச்செம்பொன் செய்கோயில் பேரருளாளன் என்கிற செம்பொன் அரங்கர் கருட சேவை அவரை சேவிக்கிறார். அவருடைய முதல் பாசுரம் சேவிக்கப்படுறது, ஆர்த்தியாருது, அவர் ஒரு பிரதட்சிணம் பண்ணிக்கிறார். அடுத்தது ரத்தாம்பக, ரத்தாம்பகன் அப்படின்னா செங்கன்மால்னு அர்த்தம். அவனை சேவித்து அவன் பாசுரம் சொல்லி அவனை ஆர்த்தி பண்ணி அவனை பிரதட்சிணம் பண்ணிண்டு ஸ்ரீ நாராயண, ஸ்ரீ நாராயண அப்படின்னா திருவெல்லக்குளத்திலே இருக்கக்கூடிய அண்ணன் பெருமாள். அந்த பெருமாளுக்கு நாராயணன் ஆழ்வார் மங்களாசாசனம். பூவார் திருமகள் புல்கிய மார்பனானபடியினாலே ஸ்ரீயும் சேர்த்து ஸ்ரீனிவாச என்பதை போலே ஸ்ரீநாராயண. அந்த பெருமாளுடைய பாசுரத்தை சொல்லி அவரை பிரதட்சிணம் பண்ணிண்டு புருஷோத்தம பதி திருவன் புருடோத்தமம் புருஷோத்தப்ப பெருமாளை சேவித்து அவர் பாசுரம் சொல்லி அவரை பிரதட்சிணம் பண்ணிண்டு ஸ்ரீரத்ன கூட்டாதிபான் மணிக்கூட நாயகன்னு சொல்லக்கூடிய வரதராஜ பெருமாள். மணிக்கூடம்னு தமிழ்ல சொல்றோம், மணிக்கு சம்ஸ்கிருதத்திலே ரத்னம்னு பெயர், அதனால ரத்னக்கூட்ட அதிபதியான மணிக்கூட நாயகன். அதன் பிறகு வைகுண்டேஸ்வரன், வைகுந்த விண்ணகரத்தினுடைய நாயகனான பெருமாள், வைகுந்த பெருமாளை சேவிச்சு அவர் மங்களாசாசனம் ஆகி மாதவன் திருத்தேவனார் தொகையிலே சேவை சாதிக்கக்கூடிய மாதவன் அவனுடைய மங்களாசாசனம் ஆகி கமலாநாதம் அப்படின்னா தாமரையால் கேள்வன் அதாவது திருப்பார்த்தன் பள்ளி பெருமாள், அந்த பெருமாளை சேவித்து அவரை பிரதட்சிணம் பண்ணிண்டு கோபிபதி அப்படின்னா ஆயர்களினுடைய நாயகனான ராஜகோபாலன் திருக்காவளம்பாடி மேய கண்ணன் அவனை அவனுடைய பாசுரத்தாலே சேவித்து ஆரத்தி பண்ணி ஒரு பிரதட்சிணத்தை பண்ணிட்டு இப்படி இந்த வரிசையிலே இந்த 11 எம்பெருமான்களையும் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்றார். நந்தாதீப, கடப்பிரணர்த்தக, மகாகாருண்ய, ரத்தாம்பக, ஸ்ரீநாராயண, புருஷோத்தமபதி, ஸ்ரீரத்ன கூட்டாதிப, வைகுண்டேஸ்வர, மாதவ, கமலாநாத, கோபிபதி, 11 எம்பெருமான்கள். இவா யாருன்னா நவமி ஏகாதச நாகபுரி அதிபதி. இவா 11 பேரும் இந்த நாகபுரின்னு சொல்லக்கூடிய திருநாங்கூருக்கு அதிபதிகள், க்ஷேத்திர நாயக்கா இவா தான். அவளை நான் எப்படி சேவிக்கிறேன் தெரியுமோ, நவமி ஏகாதச நாகபுரி அதிபதி, திருநாங்கூருக்கு அதிபதிகளான இந்த 11 எம்பெருமான்களையும் சார்தம் கலித்வம்சினா, கலித்வம்சின்னு சொல்லக்கூடிய கலியன்னு சொல்லக்கூடிய திருவங்கை ஆழ்வாரோடு கூட கலந்து சேவிக்கிறேன் அப்படின்னு நாம சொல்லக்கூடிய ஸ்லோகம். ஆழ்வார் இந்த 11 எம்பெருமான்களையும் தான் மங்களாசாசனம் பண்ணின பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணி சேவிக்கிறார். நாம எப்படி சேவிக்கணும்னா, ஆழ்வார் இந்த 11 பேரையும் எப்படி மங்களாசாசனம் பண்றாரோ அந்த கிரமத்தில் அவளுடைய பெயரை எல்லாம் சொல்லி அந்த ஆழ்வார் தாயாரோடைய கூட சேர்ந்து நாங்க சேவிக்கிறோம்னு சொல்லும்படியாக அமைந்த ஸ்லோகம் இது. இப்படி சேவித்து முடிப்பார். இப்போ 11 திவ்யதேசத்து எம்பெருமான்களும் கருட சேவையில ஆச்சரியமா திருநாங்கூர் வீதி புறப்பாட்டுக்காக வெளியில எழுந்துருடுறான். அப்ப ஆழ்வாருக்கும் நாச்சியாருக்கும் ஹம்சவாகன புறப்பாடு, மணவாள மாமணிகள் திருக்கைத்தலத்திலே புறப்பாடு, இப்படி ஊர் புறப்பாடு ஆகி வந்து திரும்பவும் எல்லோரும் திருமணிமாட கோவிலுக்கு வந்து இறங்கி அந்தந்த எம்பெருமான்கள் கருட சேவையில இருந்து இறங்கி பல்லக்குக்கு மாறி ஒருவர் பெருமாளும் அவளுடைய ஊரை பார்த்து புறப்பட்டு கிளம்புறா. இந்த 11 எம்பெருமான்களை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணி முடிக்கிறார். முடிச்சாவிட்டு மணவாள மாமணிகள் திருமங்கை ஆழ்வாரை மங்களாசாசனம் பண்ற. மணவாள மாமணிகள் அவர் விபவ காலத்திலே எழுந்தருள் இருந்த போது திருநகரே திருப்பதிக்கு வந்த போது இந்த திருமங்கை ஆழ்வார் குமுதவள்ளி நாச்சியாருடைய விக்கிரகத்தை பார்த்து ரொம்ப மயங்கி உருகி போயிட்டார். அவளுடைய அழகிலே மயங்கிய மணவாள மாமணிகள் அந்த திருமங்கை ஆழ்வாருடைய வடிவழகில் ஈடுபட்டு அவருக்கு நிறைய பாசுரங்கள் அருளி செய்தார். எதற்குன்னா ஆழ்வாருடைய பெருமையை சொல்வதற்காக அல்ல, ஆழ்வாருடைய விக்கிரகத்தினுடைய அழகை வர்ணிப்பதற்காக நிறைய பாசுரங்கள். அந்த பாசுரங்கள் திருவங்கை ஆழ்வாருடைய பக்தர்களாலே ஆச்சரியமாக கொண்டாடப்படக்கூடியதான பாசுரங்கள். இந்த பாசுரத்தை சொன்னா ஆழ்வாருடைய திருமேனி எப்படி இருக்கும்னு அழகா அப்படியே தியானம் பண்ணிக்கலாம், மனசு கண்ணு முன்னால கொண்டு வந்துடலாம். அப்படி தியான பாசுரமாக அமைந்த வடிவழகு சூர்ணிக்கைகள்னு பெயர் இதற்கு. அந்த வடிவழகு பாசுரங்களாலே திருமங்கை ஆழ்வாரையும் குமுதவள்ளி நாச்சியாரையும் மணவாள மாமணிகள் மங்களாசாசனம் பண்றார். அனைத்த வேளும் தொழுத கையும் அழுந்திய திருநாமமும் ஓம் என்ற வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பரந்த விழியும் பதிந்த நெற்றியும் நெரித்த புருவமும் சுருண்ட குழலும் வடிந்த காதும் அசைந்த காதுகாப்பும் தாழ்ந்த செவியும் சரிந்த கழுத்தும் அகன்ற மார்பும் திரண்ட தோளும் நெளித்த முதுகும் குவிந்த இடையும் அள்ளி கயிறும் அழுந்திய சீராவும் தூக்கிய கரும் கோவையும் தொங்களும் தனி மாலையும் தளிரும் மெளிருமாய் நிற்கிற நிலையும் சாற்றிய திருத்தண்டையும் சதிரான வீரக்கழலும் தஞ்சமான தாளினையும் புந்தியிட்ட கணைக்காலும் குளிர வைத்த திருவடி மலரும் வாய்த்த மணங்கொள்ளையும் வயலாளி மணவாளனும் வாடினேன் வாடியே என்று வாழ்வித்தருளிய நீலக்களிகன்றி மறுவளர்த்தம் உடல் துணிய வாழ்வீசும் பரகாலன் மங்கை மன்னனான வடிவே அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருடைய வடிவழகை மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார் மணவாள மாமணிகள். திருவங்கை ஆழ்வாருடைய விக்கிரகம் எவ்வளவு அழகா இருக்கிறதுன்னு இந்த பாசுரத்தாலே தெரிவிச்சுட்டார். இந்த வடிவழகை அனுபவிப்பதனாலே மனதிலே வைத்துக் கொள்வதாலே என்ன லாபம் என்பதை இன்னொரு பாட்டில் தெரிவிக்கிறார். உரை கழித்த வாளை ஒத்த விழிமடந்தை மாதர் மேல் உருக வைத்த மனமொழித்து இவ் உலகளந்த நம்பி மேல் குறையை வைத்து மடலெடுத்த குறையலாளி திருமணங் கொள்ளை தண்ணில் வழிபறித்த குற்றமற்ற செங்கையான் மறையுரைத்த மந்திரத்தை மாலுரைக்க அவன் முன்னே மடியொடுக்கி மனமடக்கி வாய்புதைத்து ஒன்றலார் கரைகுளித்த வேலனைத்து நின்றவிந்த நிலைமை என் கண்ணை விட்ட கன்றிடாது கலியனானையானையே. இப்படி திருமங்கையாழ்வார் வாலும் வேலும் காட்டி எம்பெருமானை வழிபறித்து அவனுடைய திருவாயாலே திருமந்திரத்தை உபதேசம் பண்ணி கொண்டு இவ்வளவு அழகாக நாச்சியாரோட கூட இந்த ஊரிலே சேவை சாதிக்கிறாரே, அவருடைய இந்த நிலை இந்த வடிவழகு என் கண்ணை விட்டு அகலாது, என் கண் முன்னாலேயே இருக்கும், கண்ணை மூடினா ஆழ்வாரும் நாச்சியாரும் தெரியவா, இது கலியன் ஆணை ஆணையே. திருமங்கை ஆழ்வார் சாட்சியா சொல்றேன், இந்த வழிவழக என் கண்ணை விட்டு போகாது. காதும் சொறி முத்தும் கையும் கதிர்வேலும் தாது புனை தாளினையும் தனிச்சிலம்பும் நீதி புனை தென்னாளி நாடன் திரு அழகை போல என் ஆணை ஒப்பார் இல்லையே. இவர் அழகுக்கு சமானமா இன்னொருத்தரை பார்க்க முடியாது. வேலனைத்த மார்பும் விலங்கு திருவெட்டெழுத்தை மாலுக்கு உரைத்த தாழ்ந்த வடச்செவியும் தாளினை தண்டையும் தார்களியன் நன்முகமும் கண்டு கலிக்கும் என் கண். இப்படி இந்த எம்பெருமான் இந்த திருமங்கை ஆழ்வாருடைய அழக பார்த்து பார்த்து என் மனசு என் கண்கள் மகிழ்ந்து கொண்டே இருக்கும். இதுவோ திருவரசு, இதுவோ திருமணங்கொள்ளை, இதுவோ எழிலால் என்னும் ஊர், இதுவோதான் வெட்டும் கலியன் வெருட்டி நெடுமாலை எட்டெடுத்தும் பறித்தவிடம். இந்த மாமுனிகள் அருளி செய்த வடிவழகு சூர்ணிக்கைகள் அத்தனையும் கோஷ்டியார் சேவிக்க மாமுனிகள் திருமங்கை ஆழ்வாரை மங்களாசாசனம் பண்ணுகிறார். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மணவாள மாமணிகளுக்கு திருமங்கை ஆழ்வாருடையதான மாலை பரிவட்டம் ஷட்டாரி இதெல்லாம் சாதிக்கப்பட்டு ஆச்சரியமா வந்தபடியே பழையபடி பல்லக்கிலே சிந்தனைக்கினியானும் குமுதவள்ளி நாச்சியாரும் திருமங்கை ஆழ்வாரும் பல்லக்கில மாறி திருமணிமாட கோவில்ல இருந்து கிளம்பி நேர திருவள்ளக்குளம்னு சொல்லக்கூடிய அண்ணன் கோவிலுக்கு போய் அங்கே பூவார் திருமகள் நாச்சியாரையும் அண்ணன் பெருமாளான ஸ்ரீனிவாசனையும் மங்களாசாசனம் பண்றார் ஆழ்வர். கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனை வென்றி கொள்வார் மண்ணுனாங்கோர் தின்னார் மதில் சூழ் திருவெல்ல குளத்துலன்னா அடியேன் இடவை கலையாயே அப்படின்னு அந்த எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி அவனுடைய விசேஷமான பிரசாதங்களை எல்லாம் சுவீகரித்துக் கொண்டு தீர்த்த சட்டாரி மாலை பரிவட்டயத்தெல்லாம் வாங்கிண்டு அங்கேருந்து திருத்தேவனார் தொகைன்னு சொல்லக்கூடிய மாதவன் கோயிலுக்கு புறப்பட்டு போய் அங்கே மாதவன் சொல்லக்கூடிய பெருமாளையும் பிராட்டியையும் ஆழ்வார் மாதவநாயக்கி தாயார் சமேத மாதவ பெருமாளை மங்களாசாசனம் பண்றார். போதளர்ந்த பொழில் சோலை புறமெங்கும் பொறுதிரைகள் தாதுரித வந்தலைக்கும் தடமண்ணி தென்கரமேல் மாதவன் தான் உறையுமிடம் மயல் நாங்கை வரிவண்டு தேதனவென்று செய்பாடும் திருத்தேவனார் தொகையே அப்படின்னு திருத்தேவனார் தொகை பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி அவனுடைய பிரசாத மரியாதைகளை எல்லாம் சுவீகரித்துக் கொண்டு இப்போ 11 திவதேசத்து எம்பெருமான்களையும் ஒன்னா ஒரு இடத்துல கருட சேவையிலையும் மங்களாசாசனம் பண்ணியாயெடுத்து பல்லக்கிலையும் மங்களாசாசனம் பண்ணியாயெடுத்து 11 திவதேசங்களுக்கு தனித்தனியா போய் திவதேசத்தை மூலவரை உற்சவரை எல்லாரையும் சேர்த்து மங்களாசனம் பண்ணியாயெடுத்து இதன் பிறகு ஆழ்வார் திருநகரிக்கு போய் சேர வேணும். அதற்கு முன்னாலே இவருடைய அவதாரஸ்தல எம்பெருமானான திரு ஆலி லட்சுமி நரசிம்மனை சேவிப்பதற்காக அவனுடைய சன்னதிக்கு ஆழ்வார் போய் அங்கே அந்த எம்பெருமானை லட்சுமி நரசிம்மனா எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆலிநகருக்கு அதிபதியை மங்களாசாசனம் பண்றார் ஆழ்வர். வந்துணதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கினியாய் திருவே என்னாருயிரே அந்தளிர் அணியார் அசோகின் இளந்தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தழல் புறையும் திருவாலியம்மானே அப்படின்ற பாசுரங்களாலே லட்சுமி நரசிம்மனை மங்களாசாசனம் செய்துவிட்டு அவனுடைய பிரசாதங்களை எல்லாம் சுவீகரித்துக் கொண்டு ஆழ்வார் எங்கிருந்து புறப்பட்டாரோ அந்த தன்னுடைய நித்தியவாசஸ்தானமான திருநகரியை நோக்கி திரும்பவும் வர வந்தால் இந்த திருநகரியிலே வயலாளி மணவாளன் எம்பெருமான் கருட சேவையிலே எழுந்தருளி ஆழ்வாருக்கு ஆச்சரியமா சேவை சாதிக்க ஆழ்வாரும் இந்த எம்பெருமானும் சேர்ந்து திரும்ப அந்த ஊர்ல ஒரு கருட சேவை அம்சவாகன புறப்பாடாகி திரும்பவும் எம்பெருமானும் ஆழ்வாரும் ஆஸ்தானத்துக்கு எழுந்தருள்றா. இப்போ திருநகரி எம்பெருமானுடைய விசேஷமான மாலை தீர்த்தம் பரிவட்டம் பிரசாதம் முதலியவைகளும் ஆழ்வாருக்கு பிரசாதிக்கப்பட்டு அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணி ஆச்சரியமா இந்த தை அமாவாசை திருநாங்கூர் 11 கருட சேவை உற்சவம் மற்றும் மஞ்சள் குழி உற்சவம் பூர்த்தி அடைகிறது. இது வாயில் அப்படி சொன்னாலும் காதுல கேட்டாலும் ஒரு முறையான வாழ்க்கையிலே சேவிக்கக்கூடியதான உற்சவம் சேவிக்க வேண்டிய உற்சவம். இதுல ஒரு சிறப்பு என்னன்னா இந்த 3 நாளும் ராத்திரி பகல் முழுக்க ஆழ்வார் நாச்சியாரோட கூட இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். தொடர்ந்து இருக்கிறவா இருக்கலாம் முடியாதவா அங்கங்க கலந்துக்கலாம். ஆழ்வார் போறச்சியும் சரி திரும்ப வரச்சியும் சரி பல்லக்கில நாச்சியாரோட தான் எழுந்தருள்றார். கூட சிந்தனைக்கினியான்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஆராதனை பெருமாளும் எழுந்தருள்றார். அது இன்னொரு விசேஷம். மஞ்சக்குழி மண்டபத்திலே பெருமாளுக்கும் ஆழ்வார் நாச்சியாருக்கும் திருமஞ்சனம் தீர்த்தவாரியா ஆழ்வாரோட சேர்ந்து நாமளும் மணிமுத்தாறு நதியில தீர்த்தவாரியா நாமளும் ஸ்நானம் பண்ணலாம். அது ஒரு விசேஷம். ஆழ்வாரோட போய் அவருடைய பாணியிலே அவர் மங்களாசாசனம் பண்ற போது அவரோட சேர்ந்து அவருடைய அனுயாத்திரையா அவர் பின்னால பக்தாலா அவருடைய சிஷ்யாலா போய் பெருமாளை சேவிக்கிறதும் ஒரு பாக்கியம். இப்போ 50,000-60,000 ஸ்ரீவைஷ்ணவ பக்தர்களுக்கு நடுவிலே 11 கருட சேவையோடு கூட நாச்சியாரும் ஆழ்வாரும் மாமுனிகளும் எழுந்தருளக்கூடிய அந்த சேர்த்தியும் கண்கொள்ளா காட்சி பூலோக வைகுண்டமோன்னு சொல்லும்படியான காட்சி. அதை அடுத்த வருஷமாவது எல்லோரும் சேவிப்பதற்கு எம்பெருமானும் ஆழ்வார் நாச்சியாரும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீமதாலே ஸ்ரீநகரீநாதாய கலிவைரினே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம் திருமங்கையாழ்வார் குமுதவல்லி நாச்சியார் திருவடிகளே சரணம் சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். இந்த உற்சவத்தை நடத்தி வைத்த அந்த சுவாமிக்கும் இன்னமும் வருஷா வருஷம் விசேஷமா நடத்தின்றிருக்கிற அத்தனை ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கும் அவருடைய திருவடிகளுக்கெல்லாம் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன்.